ఆనందాం వెంకటనాథార్య కవితాచార్యో మే సమ్యక్తాం జ్ఞానానందమయం దేవం కవితాం ఆచారం సర్వవిద్యానామయం ఉపాత్మహే రామాదయాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం తద్వేంకటనాథార్యం మధ్యే వేదాంతదేవిదం లక్ష్మీనాథసమారంభా నాశయామున మధ్యమాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం హృదయమోహస్తాయ మే బాహ్యస్పర్శేష్టసక్తాత్మా బాహ్యస్పర్శేషు అసక్తాత్మ బాహ్యస్పర్శేష్టసక్తాత్మా 21 చాంటింగ్ అంటే పక్క ముట్టితే స్టేషన్ 205 బాహ్యస్పర్శే నసక్తాత్మా బాహ్యస్పర్శే విందత్యాత్మని యత్ సుఖం స బ్రహ్మయోగయుక్తాత్మా సుఖమక్షయమశ్నుతే ఏహి సంస్పర్శజా భోగా దుఃఖ యోనయ ఏవతే ఆద్యంతవంత కౌంతేయ నేషు రమతే బుధః శక్నోతీహైవ యః సోఢుం శక్నోతి అది అంగ శక్రోను పుట్టుకు శక్నోను మాతికుమా శక్నోతి ప్రా శరీర విమోక్షనాత్ కామక్రోధోద్భవం వేగం సయుక్త సుఖీ నరః యోంతఃసుఖోంతరా రామః యః అంతఃసుఖః అంతరా రామః అది చేయండి యోంతఃసుఖోంతరా రామః తథా అంతర్జ్యోతిరేవ యః సయోగీ బ్రహ్మ నిర్వాణం బ్రహ్మ భూతోధిగచ్చతి లభంతే బ్రహ్మ నిర్వాణం ఋషయః క్షీణకల్మషాః ఛిన్నద్వైధాయతాత్మానః ఛిన్నద్వైధాయతాత్మానః சர்வபூதஹிதே ரதாஹ. காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யத சேதஸாம் அபிதோ ப்ரஹ்ம நிர்வாணம். ஸ்பர்ஷான் க்ருத்வா பஹிர்பாஹ்யான். பஹிர்பாஹ்யான்னு பிரிச்சுடுறோம், அந்த இம்மெல்லாம் போயிடும், இஷு போயிடும். சேர்க்கச்சேதான் பகிர் பாஹ்யாம் சக்ஷுஷ் வரும். அதில் பிரிச்சு சொல்றதுனால ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சின்ன ஸ்பர்ஷன் மாதிரி சக்ஷுஷ் செய்வாந்தரே ப்ருவோ. பிராணாபானௌ சமௌ கிருத்வா முனிர்மோக்ஷபராயணஹ. என்ன இருக்கணும்னா அந்த புத்திர் முத்திர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கா, அது கிடையாது. யதேந்திரிய மனோபுத்திர் முனிர் மோக்ஷபராயணஹ. அந்த முத்தியில ஆயிச்சிருக்கோம். விததே இச்சா பய க்ரோதோ யத் சதா முக்தயே வசஹ. சுஹ்ருதம் சர்வபூதானாம் பதினொன்னாவது ஸ்லோகம் கீதையினுடைய ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக லோகத்தில் சில பேருடைய ஃபிலாசபி இன் லைஃப் இப்படி வச்சுட்டு இருப்பாள். கிடைச்சா நல்லது, கிடைக்கலாம் ரொம்ப நல்லது, நடந்தால் நல்லது, நடக்கலாம் ரொம்ப நல்லது, மாதிரி இருந்தால் நல்லது, இல்லைனா ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த சரீரம் இருந்தால் நல்லதாக இல்லைன்னு சொல்ல, ஆனால் இல்லைனா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சாப்பிடணும்னு சொல்கிறது. சரீரத்தினால சுத்தங்கள் இருக்குன்றது யாரும் மறுக்கலை. சரீரத்தினால சுத்தங்கள் ஏற்படுதுன்றது ஒத்துக்கொண்ட விஷயம்தான். ஆனால் அந்த சரீரத்தை விட்டு பெர்மனெண்ட்டாக பிரிஞ்சோம்னா அது பிரம்ம நிர்வாணம். பிரம்ம நிர்வாணம் இங்கே ஆத்ம அனுபவம் சொல்ல போகிற, பட் பொதுவாக பிரம்ம நிர்வாணம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முக்த நிலை. அப்போ எப்படி இந்த சரீரத்தை விடலாம் அப்படின்னு கேட்டால் வச்சுருந்தோம். சரீரம் நம்ம விட தான் போகிறது, நம்ம நமக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ கடைசியில் நம்மளை விட்டுற போகிறது. பட் அதுவாக விட்டுதுன்னு வச்சுக்கோ, நம்ம திருப்பி அதை தெரிவிக்கணும். வேற நம்மளே அதை விடுறதுக்கு தயாராகிட்டோம்னா த்ரூ ஞானம், வேற மாதிரி இல்லை, நம்மளே அதை விடுறதுக்கு தயாராகிட்டோம் வச்சுக்கிட்டோம், அப்போ திருப்பி அதோட சம்பந்தம் ஏற்படாதுன்னு சொல்கிறதான் வழி. அப்போ எப்படி பண்ணலான்னு கேட்டால், புட்டிங் இட் ரைட் யூஸ் இப்போ தார்மாராக அதை உபயோகப்படுத்தி அதனால் அது வேகமாக டேமேஜ் ஆகி அது போகிற போக்கில் இது போயிட்டுருக்கு. அப்போ அந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி அதுதான் கர்மயோகம். அதை உபயோகப்படுத்தணும். பட் அந்த ரைட் வேல ப்ராப்பர் வேல அதை உபயோகப்படுத்தி அதன் மூலமா மோட்சத்தை அடையிறது. இல்லைன்னா ஞான யோகம், ஞான யோகம்னு சொன்னா அதை விட்டுட்டு இல்லாத மாதிரி நினைக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருந்துட்டே இருக்கு, இப்போ திடீர் இல்லாத மாதிரி பாவிச்சுட்டு நான் இது இல்லைன்னு உட்காந்து தியானம் பண்ணேன்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப வாசனைகள்லாம் போகாம தியானம் பண்ணா ஒரு க்ஷணம் கூட நம்ம தியானம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கே தெரியுது கண்ணமுன்னு உட்காந்தா கூட நமக்கு எங்கேயோ போறது, எங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் கண்ணை திறந்து இருக்கிறத விட கண்ணை மூணாதான் மனது வேகமா போகும். கண்ணை திறந்துட்டதாலும் எதிர்ப்பு ஆர்த்தியத்தை டிஸ்ட்ராக்ட் பண்றது. அப்ப அதனால ஞான யோகத்துக்கு போறது கஷ்டமான காரியம், கர்மயோகத்துக்கே முதல்ல போன்னு கிருஷ்ணர் தான் இதை ஆரம்பிக்கிறார். ஏன் கர்மயோகத்துக்கு போகணும்னு சொன்னார்னா, இப்ப நம்ம வச்சிருந்திருக்கோம் சரீரம் இருக்குன்றது ஒத்துருந்திருக்கோம், அப்ப கர்மயோகத்தை பண்ணிச்சு அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சுகங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு அதை விட்டுட்டே வரது, விட்டுட்டே வந்து கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்துடும். எப்ப அந்த பானையை வந்து அந்த வீல்லேருந்து சென்டர்ல எடுக்கிற மாதிரி அப்ப டிஸ்கனெக்ட் ஏற்படுறதுன்னு சொல்றாரு. அதனால கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு. இன்னொன்று கர்மயோகத்துல வந்து ஒரு சீக்கிரத்தா இருக்கு, சீக்கிரமாகவும் அது பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரார். அதான் அஞ்சாவதுல வந்து ஆரம்பிக்கிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரார். அப்ப அதை பத்தி விவரணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 11வது ஸ்லோகத்துல காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியரபி யோகின கர்ம குருபந்தி சங்கம் தெட்வா ஆத்மசுத்தையே. யோகிகளும் கர்மா பண்றார், எதுக்கு பண்றான்னு கேட்டா ஆத்மசுத்தையே. இந்த இடத்துல ஆத்மசுத்தையேன்னு சொன்னா அது வந்து மனசுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். பியூரிஃபிகேஷன் செல்ஃப் இங்கிலீஷ்ல போட்டு போயிடுறா. ஏன்னா நம்ம மனசு நம்ம ஆத்மாவோட சில விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கு, அந்த கலங்கங்கள்லாம் அதில் தான் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்றது பை நேச்சர் ஒரு கிறிஸ்டினா இருக்கக்கூடிய விஷயம். அது நம்ம ஜீவாத்ம சுரூபம் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்பயுமே கலங்கமே கிடையாது. அதுதான் சுத்தி சொல்றது, ஜீவாத்மான்றது எப்பயுமே பரிசுத்த ஆவின்னு நம்ம சொல்லணும். ஆனா நீ சொல்ல முடியலனால அப்படி அந்த பரிசுத்த ஆவியா இருந்திருக்கு ஜீவாத்மான்றது. அப்படின்னா அதுக்கு அது சம்சாரத்துல வந்து இருக்குன்னு சொன்னா, அப்ப ஏதோ ஒரு ஃபார்ம்ல அதுக்கு கலங்கத்தை ஒத்துண்டானோ, அது எப்படி அந்த கலங்கம் ஏற்பட்டதுன்னா அதோட எப்பயுமே சேர்ந்து இருக்கிற ஒரு யூனிட் இருக்கு, இந்த மனசு இதெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா. அப்ப அந்த யூனிட் தான் கலங்கமானது இருக்கு. பட் அந்த கலங்கத்தை போக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முதல்லயே சொன்னோம் ரெண்டு ஞானம் இருக்கு நமக்கு, ஸ்வரூப ஞானம் ஒன்று, சுபாவ ஞானம் ஒன்று. சுபாவ ஞானத்தை தான் தர்மபூத ஞானம்னு சொல்றோம். ஸ்வரூப ஞானத்துக்கு என்றைக்குமே குறவு கிடையாது, அது எந்த சரீரத்தில் இருந்தாலும் எங்க பிறக்கிறதோ பிறக்கலையோ எங்க இருந்தாலும் அது அதுவாக தான் இருந்துருப்போம். இந்த சுபாவ ஞானத்தில் தான் நமக்கு மாறுபாடு ஏற்பட்டுட்டே இருக்கு. தர்மபூத ஞானத்துல மாறுபாடு இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு கர்ம பந்தத்துல இருக்கோம். அது ஒண்ணுக்கு ஒண்ணு காரணம், கர்ம பந்தம் இருக்கிறதுனால தர்மபூத ஞானம் தான் சுருங்கி இருக்கு. ஞானம் இல்லாம இருக்குன்னு சொன்னா ஞானத்து இல்லாம இருக்காது, ஞானம் வேற எங்கேயோ படர்ந்து இருக்கு. அப்ப அந்த ஆத்மசை செய்யணும்னு சொல்லிச்சு, அப்ப அந்த ஆத்மாவோடு ஒட்டின்ற யூனிட் இருக்கணும், அதை கிளீன் பண்ணோம்னா அப்ப தர்மபூத ஞானம் இங்க இருந்தபடியே இன்னும் பிரகாசமா வர்றதுக்கு அதுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு. அப்ப அந்த யூனிட்டை கிளீன் பண்றதுதான் அந்த யோகிகள் தான் கர்மாவா பண்றான்னு சொல்ற. அதான் தெட்வா ஆத்மசுத்தையே சங்கம் தெட்வா. அது எப்ப சங்கத்தை விடணும், சங்கம்னு அட்டாச்மெண்ட். அப்ப அட்டாச்மெண்ட் விட்டுட்டு காரியம் பண்ணிச்சு என்ன இருக்குன்னு இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். நம்மளே பாருங்க, ஒரு காரியத்துல ரொம்ப ஈடுபாட்டோட அது மேலேயே கண்ணும் கருத்தமா இருக்கும் வச்சுக்கோ, அப்ப நமக்கு இன்னும் ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாது, டென்ஷன் ஜாஸ்தியாருது, எல்லாம் பிபி ஷூட்டா இருக்கு. வேற நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது அது எப்படி போகும் போகாதோன்னு ஆரம்பிச்சாச்சு, அதுக்கு மேலே அவன் நடத்திக்கிறான் அப்படின்னு ஒரு கருத்தில் பண்ணி நமக்கு நம்ம பண்ண வச்சுருக்கோம், அவன் நல்லா கூலாக இருப்போம். நமக்கு அந்த ஆங்ஸைட்டி இத்தியாதிகள் நம்மளை பாதிக்கிறது இல்லை. அந்த ஆங்ஸைட்டி கோபங்கள் தான் இன்னும் தப்பான திருப்பி திருப்பி சம்ஸ்காரங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பண்ணச்சு முக்கரிஷிகள் தான் பண்ணாரன். ராஜகோபுரத்தை கட்டச்சே நானாடா பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா எவ்வளோ பெரிய காரியம் அது, ஒரு கோபுரத்தை வந்து பூர்த்தியாக கட்டணும் அப்படின்னா எவ்வளோ சொல்லுவோம் நடந்தது காரியம். ஏன்னா ஓன் பண்ணல காரியத்தை. அப்போ என்ன இருந்தீங்கன்னா நமக்கு அந்த சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகுறதில்லை. அது மாதிரி தெட்வா சங்கம் தெட்வா ஆத்மசுத்தையே. எப்படி காயேன மனசா புத்தியா கேவலேகி இந்திரியரபின்னு போட்டது. அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்றார், காய மனோ புத்தீந்திரியா சாத்தியம் கர்ம. மனசினால சரீரத்தினால புத்தியினால இல்ல இந்திரியங்கள்னால மட்டும் பண்ணக்கூடிய காரியங்கள் அவைகள் என்ன, ஸ்வர்காதி பல சங்கம் தெட்வா. ஸ்வர்காதி பதம் ஆதிபதம் போட்டதுனால அது சொர்க்கம் பலனா இருக்கலாம், இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஐகிக பலன்களா இருக்கலாம், அதெல்லாம் விட்டு யோகியாக ஆத்ம விசுத்தையே குருவந்தி, ஆத்ம சுத்திக்காக செய்கிறார்கள். ஆத்மகத பிராச்சீன கர்ம பந்தன விநாசாய குருவந்தி இத்தியர்த்தா. ஆத்மகத பிராச்சீன கர்ம பந்தன விநாசாய, அந்த கர்ம பந்தனத்துக்கு மூலம் என்ன பார்த்தோம்னா அந்த சம்ஸ்காரங்கள் தான், அந்த வாசனைகள் தான். அந்த கர்மான்னா அதெல்லாம் சேர்ந்தது, கர்மா வாசனா திருப்தி அதெல்லாம் போக்குறதுக்காக பண்றாங்க சொன்னார். யுக்த கர்மபலம் தெட்வா சாந்தி மாப்னோது நைஷ்டிகின், அயுக்த காமக்காரேன ஃபலே சக்தோ நிபத்தியதே. யுக்தா, யுக்தா யோகின்னு அர்த்தம். யோகான்னு சொன்னா அது அந்த பிராக்டிஸ், யுக்தான்னு சொன்னா யோகின்னு அர்த்தம். எவன் ஒருத்தர் அதை பண்றவனோ அவனுக்கு யுக்தான்னு பேர். அவன் என்ன பண்றான், கர்மபலம் தெட்வா கர்மபலத்தை விட்டுட்டு நைஷ்டிகின் சாந்தின் ஆப்னோதி. நைஷ்டிகின்னு சொன்னா என்ன அர்த்தம், எவர் லாஸ்ட், நிஷ்டா நிஷ்டானா அப்படியே ஸ்டாண்டா இருக்கிறது, அதனுடைய ஒரு பாவம் தான் நைஷ்டிகின். அப்படிப்பட்ட ஒரு சாந்தியை அடைகிறான். அயுக்தா ந யுக்தா அயுக்தா, அயுக்த என்ன பண்றான், காமக்காரேன பழைய அந்த சங்க பழத்துல ஆசையை வச்சுட்டு சக்தகா நிபத்தியதே அட்டாச்சா, இங்கேயே அவன் பந்தத்துக்கு ஆளாறான். திருப்பி அந்த கர்மாவை இப்போ என்ன பிறப்புக்கு எதுக்கான கிட்ட கர்மா, என்ன நம்ம ஒரு கர்மா பண்றோம், ஒரு பழத்தை உத்தேசி ஒரு கர்மா பண்றோம்னா அந்த பண்ணப்பட்ட கர்மாவோட பலனை அனுபவிக்கிறதுக்காக அது இந்த ஜென்மாலேயே வந்துருக்குன்னா அனுபவிச்சிடுறோம். பட் அந்த அனுபவம் வந்து வெறும் மீர் அனுபவமா இருக்க போறது இல்லை, அது ஒரு ரியாக்ஷன் தான். திருப்பி அது என்ன பண்ணோம், இன்னொரு விதையை விதைக்கும் இன்னொரு கர்மாக்கு. இல்லை இந்த ஜென்மால கிடைக்கலன்னா திரும்பி பிறக்கணும், எதுக்கு போறோம்னா அந்த அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி பிறக்கணும், பிறக்கணும். அப்போ அந்த எப்போ அது, இது வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் தான், அது ஜீரோ ஆகவே ஆகாது, மைனஸு இல்லை ப்ளஸ்ஸு இப்படி ஆசோசியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இப்படி இந்த பலன் மேலே ஆசை வச்சுட்டு பண்ணுறவாளுக்கு இந்த கான்ஸ்டண்டாக பந்த மனசு இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னார். யுக்தா, யார் யுக்தகனா என்ன, ஆத்ம வத்திரிக்த ஃபலேஷு அசபலா சபலா அ சபலா, சபலன்னு சொன்னால் லோலுப்பன் ஆசையை வச்சுருக்கிறான், அச்சபலகான்னு சொல்லிச்சு அதில் ஆசை இல்லாதவன். எதில், ஆத்ம வத்திரிக்த பலேஷு. ஏன்னா இப்போ கர்மயோகத்துக்கு பலன் இருக்கா இல்லைன்னு கிட்ட வச்சுக்கோ, கர்மயோகத்துக்கு பலனே கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்படியே சரியா இருக்காது. கர்மயோகத்துக்கு பலன் இருக்கு, என்ன பலன், ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணுறதா அதுக்கு பலன், பலனே இல்லைன்னு சொல்லவே இல்லை. கர்மயோகத்துக்கு பலன் இருக்கு, ஆனால் அது அந்த பர்டிகுலர் கர்மாவோட பலன் கிடையாது. அந்த பர்டிகுலர் கர்மாவோட ஒரு வியாகரம் தான், அதுக்கு முக்கிய பலனாவது ஆத்ம சாட்சா பண்றது. அப்ப ஆத்ம வத்திரிக்த பலேஷு, அந்த ஆத்ம சாட்சா பண்றதை தவிர வேறாக இருக்கக்கூடிய பலன்களில் அச்சபலகான்னு சொல்லிச்சு ஆசை இல்லாதவன். ஆத்மீக பிரவணஹா, பிரவணஹான இன்க்ளைன்டு அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி டிவோட்டட் டு, அதுலேயே ஆத்மா ஆத்மா அவலோகனம் பண்ணணும்னு ஈடுபாடோடு இருக்கிறவன். கர்ம பலம் தெட்வா, அந்த கர்மாவுக்கு என்ன பர்டிகுலர் பலனும், ஏன்னா நம்ம கர்மான்னு சொல்லிச்சு ஒரே கர்மா பண்ணிட்டு, கர்மான்றது பலதரப்பட்டதா இருக்கு, பலதரப்பட்டதா இருக்குச்சு, ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கும். இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள். அப்ப ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரு பலன் உண்டு. இப்ப காத்தாலேருந்து நம்ம ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் பண்றோம், எல்லா காரியங்களுக்கும் ஒரே பலன் கிடையாது இல்லையா. எல்லாமே டியூட்டி ஒர்க்குன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒர்க் தான், ஆனாலும் அந்த ஒர்க்குக்குள்ள டிவிஷன்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஒருவருக்கும் ஒரு பலன் இருக்கு, அந்தந்த பலன்லாம் விட்டுட்டு மொத்தமே எதுக்குன்னு கேட்டால் ஆத்ம சாட்சாத்காரத்துக்குன்னு பண்ணச்சு. என்ன ஆறுங்கன்னா கேவல ஆத்மசுத்தையே கர்ம அனுஷ்டாய நைஷ்டிகியும் சாந்தி ஆப்னோதி. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், நிரந்தரமான ஒரு அமைதியை அடைகிறான். ஸ்திராம் ஆத்ம அனுபவ ரூபாம் நிர்வத்தியும் ஆப்னோதி. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஆத்ம அனுபவ ரூபாம்னு சொல்கிறேன். இதெல்லாம் முழுக்க முழுக்க அனுபவம் தான், இதெல்லாம் விவரிக்கவும் முடியாது. கண்டவர் வெண்டிலன்னு சொல்ல மாதிரி பார்த்தவா சொல்ல மாட்டா, பார்க்காதவா சொல்லவும் முடியாது. அது மாதிரி நிர்வதம் ஆப்னோதி அயுக்தா, யார் அயுக்தா, ஆத்ம வத்திரிக்த ஃபலேஷு சபலா. ஆத்மா ஆத்மாவை காட்டின இத்தர வஸ்துக்கள் மேலே ஒரு சாபல்யம் இருக்கு. ஆத்மாவலோகன விமுகா, விமுகான்னு சொன்னால் இந்த பராங்முகம் சொல்ல பாருங்க, பராமுகம்னு சொன்ன மாதிரி அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உள்ள பார்க்கறதில்லை. காமக்காரேன பலே சக்தா, காமக்காரேன்னு சொல்லிச்சு ஆசையோடு காரியங்கள் பண்ணுறான், அப்படிப்பட்ட பலனில் ஈடுபட்டவனா இருக்கான். கர்மானி புல்வன்னு நித்தியம் கர்மபிஹி பத்தியதே, எப்பவும் அந்த கர்மா கர்மாவினால் ஒரு பந்தத்துக்கு ஆளாகிறான். நித்திய சம்சாரி பவதி, என்ன அர்த்தம், நித்திய சம்சாரியா, சம்சாரத்தில் எப்படி இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அத்த பலசங்க ரகித இந்திரியாக்காரேன பரிணதாயாம் தகிருதௌ கர்மாணி சம்யஸ்ய. இப்ப என்ன பண்ணணும், சொல்யூஷன் கொடுக்கறாரு. இப்ப நம்ம கர்மா அப்படின்னு இருக்கோம், நம்ம தானே பண்றோம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்க கர்மாவையே நான் பண்ணலன்னு எப்படி பாவிச்சுக்கிறது, அப்புறம் அந்த பலன்களை எப்படி ஆசையெல்லாம் பண்ணுதுன்னு கேட்டா, நீ பண்ணவே இல்லை முதல்ல, அந்த பிரகிருதி தான் பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த தேகம் இருக்கு இல்லையா, அதாவது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டா வச்சுருந்தோம், ஆத்மா வேற சரீரம் வேற. இந்த உபதேசம்னா ஆத்மாக்கு தான், சரீரத்துக்கு இல்லை. அப்ப நம்ம இது இந்த தேகமே வேற அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த கர்த்தத்துவம் இந்த காரியம் பண்றதை பாருங்க, அது எது பண்றதுன்னு கேட்டா அந்த தேகம் தான் பண்றது. அப்ப நான் ஆக்சுவலா என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ணல, கை பண்றது கால் பண்றது அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து வந்துட்டோம்னா, அப்ப நமக்கு நம்ம பண்ணாத காரியத்துக்கு நம்ம எப்பவுமே நம்ம பலன்களை செஞ்சுக்க கூடாது. அதனால கர்த்தத்துவம் என்ன பண்ணணும் கேட்டா, கர்மாணி பிரகிருதௌ சந்நியசிய இந்திரியாக்காரியன பரிணதாயம். இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, இந்த நேச்சர் தான் நம்ம சித்தாந்தம் பிரகாரம் புத்தி அகங்காரம் மனசு இந்திரியம் எல்லாமே இந்த நேச்சருடைய விகாரங்கள் தான். விகாரங்கள்ல மாறுபாடு, கண்ணு மூக்கு காது இவைகள் ஞானேந்திரியங்கள், கை கால் இவைகள் கர்மேந்திரியங்கள், மனசு புத்தி எல்லாமே இந்த பிரகிருத்தினுடைய விகாரம் பரிணாமம் தான். இப்ப நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன கொண்டு பண்றோம், இவங்களை வச்சுதான் பயந்து இருக்கோம். அதனால அந்த கர்த்தத்துவத்தை பிரகிருத்திலேயே வச்சுட்டு தண்ட மோசனாயேவ கர்மாணி குருவீத இது உக்தம் பவதி. அதனால மோட்சத்துக்காக மட்டும் காரியத்தை பண்ணுன்றத தாத்தரியம் சொன்னார். அச தேகாக்கார பரிணதாயாம் பிரகிருதோ கர்த்தத்துவ சந்நியாசக உச்சதே. அடுத்து சொல்ல போற ஸ்லோகத்துக்கு முன்னாடி பீடியை கொடுத்துட்டாரு. எப்படி தேகாக்கார பரிணதாயாம் பிரகிருதோ, இந்த பிரகிருதி தான் இந்த தேகமா மாறி இருக்கு. இப்பவே நமக்கு பிரகிருத்தின்னு சொன்னா எங்கேயோ வேற எங்கேயோ ஒரு குழந்தை நினைச்சுக்கோண்டா, எங்கெங்கெல்லாம் பிரகிருத்தின்னு சொல்லுக்கோ அதெல்லாம் அந்த தேகம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தேகம் தான். சர்வகர்மாணி மனசா சம்யஸ்ய ஆஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நெய்வ குருவன் ந காரையன்னு. சர்வகர்மாணி மனசா சம்யஸ்யனா மனசுதான் ரொம்ப முக்கியம். மன ஏவ மனுஷானம் காரணம் வந்த மோக்ஷயோகம்னு விஷ்ணுராஜ வசனம் இருக்கு. ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஈடுபாடு இருக்கோ ஈடுபாடு இல்லையோ அதுக்கு மனசு தான் காரணம். இல்லாட்டி நமக்கு என்ன விடையில இருக்கோ, எப்பயுமே பிடிச்சிருக்க வஸ்து பிடிச்சதாகவே இருக்கணும், எப்பயுமே பிடிக்காத வஸ்து பிடிக்காதவே இருக்கணும், அப்படி இல்லை மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறுவது அதே விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு பிடிக்காததான், இன்னைக்கு பிடிச்சிருக்கு போயே என்ன இப்போ. அப்போ நம்ம ஃபேன்சிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மனசா சர்வகர்மாணி சந்நியஸ்ய, அப்போ மனசை கொண்டுதான் அந்த தியாகத்தை பண்ண சங்கல்பம் பண்ணி மனசை மனதை பண்ண முடியும். உடல்நிலைப்படுத்தி ஆஸ்தே ஆஸ்தனை இருக்கிறது சுகம் வசி, வசின்னு சொன்னால் அந்த வசப்படுத்தியவன். நவத்வாரே புரே தேகி எங்க இருக்கான், ஒன்பது துவாரங்களை உடைய அந்த தேகம் அந்த தேகத்தில் இருக்கான். நெய்வ குருபன்னு நான் காரியம் எதுவும் பண்ணலை பண்ணவும் வைக்கலன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றது. ஆத்மனக பிராச்சீன கர்ம மூல தேக சம்பந்த பிரயுக்தம் இதம் கர்மனாம் கர்த்தத்வம் ந ஸ்வரூப பிரயுக்தம். இப்போ ஆத்மாவுக்கு ஏஜென்சி இருக்கா இல்லையா, ஆத்மாவுக்கு கர்த்தத்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரம். கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம் ஏன் கிடைச்சிருக்கோம். சில சாஸ்திரங்கள் இப்போ சாங்கிய யோகம் கூட என்ன சொல்றதுன்னு கேட்டால், ஆத்மாவுக்கு கர்த்தத்வம் கிடையாது, ஆத்மாவுக்கு கர்த்தத்வம் கிடையாது, இட் இஸ் நாட் டிசைன் டு ஆக்ட், இட் இஸ் டிசைன் டு நோ பட் இட் கேனாட் நோ ஆன் இட்ஸ் ஓன். சரீரம் தான் எல்லா ஞானமும் சரீரத்தான் ஏற்படுறது. ஆத்மாவை என்ன பண்றது, வெறும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கு, பக்கத்துல இருந்து பாக்குறதுனால தனக்கு ஏற்பட்டாம நினைச்சுக்கிறது. இப்போ நம்ம உதாரணம் சொல்லணும்னா, டிவி பார்த்துட்டு இருக்கோம், படம் பார்த்துட்டு இருக்கோம், படம் பார்த்துட்டு வச்சு படத்துலேயே மூழ்கி போயிடும்னு வச்சுருக்கோம். ஒரு சோக காட்சி வந்ததுன்னா இவ உட்காந்து எழுதுட்டு இருக்கா டிவியை பார்த்துட்டு இருக்குவா, ஏன்டா ஆயிரம் கேட்டா அப்படியே ஒன்றி போயிட்டா படத்தோட. இப்போ இப்போ பாருங்க அந்த சோகமே பொய்யோ மையா தெரியாது, அது யாருக்கோ ஏற்பட்டிருக்கு. பட் பார்க்கறவா அதோட அப்படி உருகி க்ளோஸா பார்த்துட்டுனால என்னாச்சு, இவா அவன் அழுதுட்டு இருக்கா இவாளுதான் ஆயிட்டு நினைச்சு. அப்ப இது மாதிரிதான் சாங்கியம் சொல்றான், புருஷனுக்கு ஆச்சு நீ எங்கேயோ இருக்க நீ அதுக்கு சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் இந்த புத்தி இத்தியாதிகளோட எப்படியும் க்ளோஸா இருக்கிறதுனால அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுறதோ அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க, சுக்கம் துக்கம் நினைச்சிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். ஏற்படுறது மாற்றம் தான், சுக்கம் துக்கம் நம்ம கல்பனை. புரியுது அவங்களுக்கு? மாற்றம் மாற்றம் தான், நல்லதுலேருந்து கெட்டது போறதோ கெட்டது நல்லது போறதோ ரெண்டுமே ஆக பார்த்தா மொத்தம் மாற்றம் தான். ஆனா நம்மளா என்ன நினைச்சிருக்கோம், ஒரு விதமா மாறினா சுக்கம் சொல்லப்பட்டு பட் அவ சொன்ன ரீதியில பார்த்தா அப்ப எல்லாமே பொய்யாயிடுறது. சுக்கம்னு ஒண்ணும் கிடையாது, துக்கம்னு ஒண்ணும் கிடையாது, நீ ஒண்ணுமே பண்ணல ஆயிடுறது. இப்போ இப்ப அதுல என்ன சிக்கல்னு கேட்டு வச்சுக்கோ, உனக்கு ஒண்ணுமே பண்றதுக்கு ரைட் இல்லைன்னு சொன்னா அப்ப உன்ன ஒருத்தரை பார்த்து எதுவும் சொல்ல, இதை பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப நம்ம சேர் இருக்குன்னு வச்சுக்கோ, சேரை பார்த்து போய் வந்து கோவிலுக்கு போயிட்டுவான்னு சொன்னோம் வச்சுக்கோ, கேட்கறதா பைத்தியம் வச்சுக்கோ, ஏன்னா சேர் எப்படா கோவிலுக்கு போகும் முதல்ல இருக்கான் போ. அப்ப அதை பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. இப்ப சாங்கியம் சொல்றது அப்படிதான் இருக்கு, இந்த சேருக்கு ஞானம் இருந்தா கூட அது ஒண்ணும் பண்ண முடியாது, சக்தி எதுவும் கிடையாது அதுக்கு. அப்ப அதை பார்த்து உங்களை விதிக்க முடியாது. இந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கு புரியுதுதான் தெரியல எனக்கு. அதாவது அந்த தத்துவத்தையும் கொடுக்குற புருஷனுக்கு, பட் புருஷன் மோட்சத்துக்கும் போயான்னு சொன்னா அப்ப இது ஜெப்ட் டெஸ்டினி. இந்த பிரகிருதியா பார்த்து எப்ப அவனை விடுறதோ அப்பதான் போக முடியும்னு ஆயிடுறது. இப்ப யோகாவும் கிளாரிட்டி இல்லை யோகாலையும். யோகா என்ன பண்றா, சாங்கியத்தோட கிளாஸ் எப்படி எடுத்துட்டு இருக்கா. இப்ப புருஷனுக்கு இப்ப கர்த்தத்துவம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் உட்காந்து வீட்டுல சரி பண்ணும், யோக சூத்திரத்துல அந்த வீட்டுல போகல. அப்ப கர்த்தத்துவம் இல்லாட்டி நம்ம எப்படி சரீரத்தை வேலை வாங்க பண்ணிருப்பேன். இப்ப நான் எஜமானே கிடையாது, ஏதோ ரீசன்னால இதோட கட்டுப்பட்டு இருக்கேன். பண்றது மட்டும் சரீரம் தான் சொல்லச்சு. இப்ப யோகா யாருக்கு பண்றது இப்போ சரீரத்துக்கா, யாரோட பர்பஸ்க்குன்னு பார்த்தா. அப்ப அதெல்லாம் கேப்ஸ் இருக்கு. ஆனா வேதாந்தம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஜீவாத்மா கர்த்தாதான், ஜீவாத்மா கர்த்தாதான். ஆனா அந்த கர்த்தத்துவமானது இந்த சரீர சம்பந்தத்தினால அவனுக்கு ஏற்பட்டது, சொரூபத்தக அவன் கிடையாது. ஏன்னா இப்ப கர்த்தா இல்லைன்னு ஒத்துக்கல வச்சுக்கோங்க, இவனை பார்த்து விதிக்கவே முடியாது. இதை பண்ணு பண்ணாதன்னு சொல்றதுக்கு பதிலும் எல்லாம் போயிடும். நான் ஒண்ணும் பண்ணல, பண்ணதெல்லாம் சரீரம் தான் சொன்னா அப்ப அவனை பார்த்து எப்படி விதிக்க முடியாது பண்ணு பண்ணாதன்னு. அதனால கர்த்தத்துவம் உண்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை புரிஞ்சுக்கிறோம். ஓ, எனக்கு ஏற்பட்ட இந்த கர்த்தத்துவமானது இந்த சரீர நிமித்தத்தானதான். இந்த சரீரம் ஒரு காலம் சரீரத்தை விட்டு போயிட்டுனா எனக்கு இப்படிப்பட்ட கர்த்தம் இந்த சாஸ்திரம் பயன் பண்ணாது. அப்ப எனக்கு எந்த கர்த்தத்துவம் கிடையாது ஆக்சுவலா. பட் இன்னைக்கு ஏன் இருக்குன்னு சொன்னா இந்த சரீர சம்பந்தத்தினால இருக்கு. அதனால அந்த கர்த்தத்துவத்தை நான் என்ன பண்றேன், சரீரத்திலே வச்சுடுறேன். இது பண்றது சரீரத்துக்காக தான், எனக்கு இதுதான் இதுதான் பண்றதுன்ற ஒரு ஞானத்தோட பண்றது. இது ரொம்ப சட்டிலான விஷயம். ஏன்னா கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டா சாங்கியத்துக்கும் வேதாந்தத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஏன்னா சாங்கியம் ரொம்ப கிளியரா சொல்றது, ஆத்மாக்கு கர்த்தத்துவம் கிடையாது. வெறும அந்த டிவி பார்த்துட்டு ஆயிரம் ஆள் மாதிரி தான், இது கெனாட் இன்ஃபுளுயன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஆயிடுறது. ஆனா அப்படி கிடையாது, சுக்க துக்கங்கள் இங்க உண்மைதான். பட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு கேட்டா, பலன் இப்ப சுத்தம் துக்கம்ன்றது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ்கன்ஸ்ட்ரூல்டு இதுதான். நம்மளா சில விஷயத்த அனுகூலம் நினைச்சுக்கிறோம். எது இந்திரியத்துக்கு சுகங்கள் ஏற்படுத்துறதோ அது நம்ம சுகம் நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப கசப்பா சாட்டா நமக்கு அந்த துக்கம் நினைக்கிறோம், ஏன் நான் செஞ்சு அது பிடிக்கல. ஆனா அது வயிற்றுக்கு சுகத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாததுனால சுத்தம் வேற சுத்தம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆத்மனக பிராச்சீன கர்ம மூல தேக சம்பந்த பிரயுக்தம் இதம் கர்மனாம் கர்த்தத்வம் ஸ்வரூப பிரயுக்தம். ஸ்வரூபத்தினால கிடையாது. எப்படி வந்தது என்ன, பிராச்சீன கர்ம மூல தேக சம்பந்த பிரயுக்தம். ஏன்னா அந்த கர்மாக்கு பிகினிங் சொல்ல முடியாது. அப்ப எப்ப முத முதல்ல தேக சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னா இதுக்கு இதுக்கு பயன்படும். அதனால பிராச்சீன கர்ம எப்பயோ ஏற்பட்ட ஒரு இதனால அந்த தேக சம்பந்த பிரயுக்தம் இடம் கர்மனாம் கர்த்தத்வம் ஸ்வரூப பிரயுக்தம் விவேக விஷயன. அப்படி ஒரு விவேகத்தை கொண்டு மனசா சர்வாணி கர்மாணி நவத்வாரே புரே சந்நியசிய. நவத்வாரே புரேன்றது இந்த ஒரு வச்சு சொல்வார். இந்த உடனே ஒரு தமிழோட பாட்டெல்லாம் இருக்கு அந்த நினைக்கிறேன், இந்த ஏதோ சைவ இதுல எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். உடம்பே வந்து ஒரு இதுவா வச்சுட்டு சொல்றேன். அதுல ஜீவன் வந்து ஒரு பரமாத்மா வந்து அதுல ஒரு ராஜா மாதிரி ஒரு சொல்ற அப்படி இந்த நவத்வாரே புரே அந்த ஒன்பது துவாரங்களுடைய அந்த சரீரத்துல சன்னியத்திய அதை வச்சுட்டு வசி வசினா அந்த ஆத்மா ஸ்வயம் தேகாதிஷ்டான பிரயத்னம் அகுருவன்னு அந்த பிரயத்தத்தை தான் பண்ணாம தேகேன ஏவ காரையன்னு சுகம் மாஸ்து. தானும் பண்றது இல்ல, பண்ண வைக்கவும் இல்லை, அவன் மொத்தம் பண்றது இந்த சரீரம் தான் அப்படின்ற ஒரு நினைப்போட பண்ணா அந்த கத்துக்கிறது இது தியாகம் பண்ணலான்னு சொல்றது. சாட்சாத்து ஆத்மனக சுவாபாவிக ரூபம் ஆக, அப்படின்னா ஆத்மான ரூபம் என்ன அப்படின்னு சொன்னா சொல்றாரு. இப்போ ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகஸ்து சுஜதி பிரபு ந கர்மபல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே. பிரபுன்னு சொன்னா அது ஜீவாத்மா, ஏன்னா லார்டு. எதுக்கு லார்ட்? இந்த அந்த சரீரத்துக்கு அவன் தான் எஜமான், அதனால பிரபுன்னு சொல்ல. பிரபுன்னா லார்டு. என்ன பண்றான்? ந சுஜதி, சுஜதினா கிரியேஷன் அர்த்தம். எதை? கர்த்தத்வம் ஏஜென்சியும் கிரியேட் பண்ணல, ஆக்ஷன்ஸையும் கிரியேட் பண்ணல, அவைகளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும் கிரியேட் பண்ணல. அப்ப யார் பண்றான்னு கேட்டா சுபாவஸ்து பிரவர்த்ததே. சுபாவஸ்து பிரவர்த்ததே, அந்த சுபாவம் நம்மளோட சுபாவமானது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. இப்ப நம்மளே பாருங்க, கோபமா இருக்கச்சு ஒரு பேச்சு பேசுறோம், கோபம் போனோம்னு தெளிவுபடுறது. அப்ப கோபத்தோட சுபாவத்துல இருக்கச்சு வேற மாதிரி பிஹேவியர் இருக்கு, கோபம் போனப்ப வேற பிஹேவியர் இருக்கு. அப்ப அந்த சேஞ்ச் எதனாலுங்கிற சுபாவத்தினால, அந்த சுபாவம் தான் நம்மள மாத்தணும், இந்த மாதிரி பண்ணி ஆட்டி வைக்கிறது. அப்ப சுபாவத்தை மாற்றிட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப அந்த பிரவிற்த்தி இருக்காது. அதனால இதுல ஏற்படுற பிரவிற்த்தி எல்லாமே அந்த சுபாவம் தான் பண்றது. ஒரிஜினலா பார்த்தா அந்த ஜீவன் அந்த ஆத்மாக்கு கர்த்தத்துவமும் இல்லை, கர்மாவையும் பண்றது கிடையாது, அதுல இருக்கக்கூடிய பல சமயமும் கிடையாது. ஆனா சுபாவம் தான் பிரவர்த்திக்கிறதுன்னு சொல்றது. அசிய தேவகிரியின் மனுஷ ஸ்தாவர ஆத்மனா பிரகிருதி சமத்திற்கேன்னு சுபாவம் என்ன கேட்டா நம்ம ஒத்துக்கிறோம் உண்மைன்னு. அதாவது முதல்ல சொன்னோம் இல்லையா, ஸ்வரூபம் சுபாவம் ரெண்டு உண்டு, ஸ்வரூபம் உண்டு சுபாவம் உண்டு. பிரகிருதி எடுத்துட்டோம்னா ஸ்வரூபத்திலையும் மாற்றம் சுவாவத்திலையும் மாற்றம். இப்போ ஜலம்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, சில்லுன்னு இருக்கும், சீதனமா இருக்கும். ஜலம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? நீருக்கு ஒரு ஆகாரம் இருக்கு, நீர் ஜலம். இப்ப கண்டிஷன்ஸ் மாறுறது வச்சுக்கோங்க, ஃப்ரீஸ் ஆயிடுறது, ஐஸ் ஆயிடுறது. இது வரைக்கும் ஜலத்துக்கு ஒரு ஆகாரம் இருந்தது, அந்த சொருக்கம் போய் இப்ப ஐஸ் ஆயிடுது. இன்னும் சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்ப இப்ப இருந்த இப்ப இருந்த சில்லுன்னு ஜாஸ்தி ஆகுது. இல்ல ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சுனா வேப்பர் ஆயிடுது. அப்ப இது தெரியும், பாத்திரத்த ஜலம் நம்ம கண்ணுக்கே ஆப்பிடல, வேப்பரா இருக்கச்சு நம்மளை வந்து சீதளம் நம்மளால ரிலேஸ் பண்ண முடியல. அப்ப சுவாவம் மாறுது, சொருக்கம் மாறுது, பாவமும் மாறுது இல்லையா. பிரகிருத்தின்றது எப்பயும் இந்த ஸ்வரூபத்தையும் சுபாவத்தையும் மாறிண்டே இருக்கும். பரமாத்மாவுக்கு ஸ்வரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ எப்பயுமே மாற்றமே கிடையாது. ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் நம்ம உடல மாட்டின் ரெண்டும் கட்டம் தான். ஸ்வரூபத்துல மாற்றம் கிடையாது, சுபாவத்துல மாற்றம் இருக்கு. அப்படி ஒத்துக்கலன்னா சம்சாரன்றது பொய்யாயிடும். இப்ப இது வந்து ஒரு ஒரு பெரிய விசாரம். ஜீவ ஆத்மாக்கு சேஞ்ச் இருக்க கிடையாதா? ஆத்மா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் உபநிஷத்து சொல்றது. ஆத்மா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அது ஒரு பக்கம் இருக்கு. இத்தனை ஜீவாத்மா கர்ம பந்தத்துல மாட்டின்னு மொழிக்கிறது ஒரு அதுவும் அதுவும் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரிகன்சல் பண்ணணும். ஆத்மாக்கு சேஞ்சே கிடையாதுன்னு ஒரு ஒன்று சொல்றது. இன்னொரு பக்கம் வந்து அனுபவம் என்ன இருக்குன்னு சொன்னா ஜீவாத்மா பந்தத்துல மாட்டிட்டு மொழிக்கிறான், அதான் ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். சேஞ்சே ஆகாதுன்னு சொன்னா கர்மம் வந்துட்டு மாட்டவே முடியாது. கரெக்டா? ஒரு வஸ்து மாற்றத்தை அடையாதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி கஷ்டப்படும் அந்த வஸ்து? சரி, இப்ப இந்த சுத்தொழுக்கங்களும் பொய்யா மெய்யா? இப்ப இந்த சம்சாரன்றது பொய்யா மெய்யா? என்ன ஸ்கூல் அத்வைத்தம் விசிஷ்டா? இது விசிஷ்ட அத்வைத்தமா இருக்கு. அது நம்ம அப்படி சொல்லல, இதுதான் அவபட்சம். அவன சொல்ல ஒன்றுதான் ஒண்ணு ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். இப்ப இந்த ஆத்மாக்க மாற்றமே கிடையாதுன்ற பட்சத்துல அப்ப இது போய் நித்யா, இது போய் உலகமானது நித்யா. அது சாங்கியம் சொல்றது, அதாவது சாங்கியம் ஒத்துக்கலாம், அத்தி ஒத்துக்க முடியாது. ஏன்னா சாங்கியம் ரியலிஸ்ட். அவன சொல்றான், எல்லா மாசங்களும் பிரகிருதி தான் ஏற்படுறது, மாசத்துக்கு புருஷன் ஒண்ணு ஏற்படல. இவன் அந்த டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கான் உட்காந்து, அவ்வளவுதான் பண்ற மிஸ்டேக். எப்ப அவனுக்கு தெரியறதோ, யாரோ தட்டுறாடே அது சீரியல்டா, மாத்திரம் ஒண்ணு நடக்கிறதா ஒரு சொன்ன அப்புறமா, அதான் சாங்கியம் சொல்றது புத்திக்கு தெரியுதுன்னு. அவன் நம்ம கிட்ட தோன்றது கிட்ட அதுவும் ஆத்மாக்கு தான், அது பிரகிருதி தான் ஏற்படணும், பிரகிருத்தியே ஏற்பட்டு. அதுதான் உதாரணம் சொல்றான், ஒரு நர்த்தகி அந்த காலத்துல டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போறா. அப்ப அந்த டான்ஸ் என்ன பண்ணாலா, நல்லா ஃபுல்லா தெரிஞ்சதெல்லாம் ஆடிட்டு தெரிஞ்ச சளிப்பு வந்துருக்கோம்னா போறோம் அப்படின்ட்டு. அப்ப அவளே கலந்து போயிடுறாங்க. அப்ப இந்த புருஷனுக்கு நிவர்த்தி ஆயிடுறது அப்படின்னு அவன் உதாரணம் சொல்றான். அவன் மொத்தம் இவன் ஒண்ணும் பண்ணல, இவன் வெறுமதான் உட்காந்துருக்கான். பிரகிருத்தியே பந்தத்தை கிரியேட் பண்றது, பிரகிருத்தியே விடுவிக்கிறதுன்னு பிரகிருதி அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா புருஷனுக்கு கற்றுக்கமே கிடையாது. ஆக மொத்தம் எல்லாமே இல்யூஷனா போயிருந்தது. இல்யூஷன் நாட் லைக் அட்வைசன், உண்மையில கஷ்டமே கிடையாது, கஷ்டமே நினைச்சுருக்கோம். இப்ப கார், நம்ம கார் சின்ன வச்சுக்கோ, நல்ல கார் வாங்கியிருக்கோம், புதுசா கார் வாங்கி, கார்ல ஸ்கிராச் ஆயிருக்கும். இப்ப கார்ல ஸ்கிராச் ஆயிருச்சுன்னா உட்காந்து ஒரு வாரமா கஷ்டப்பட்டு இருக்கான், புதுசா வாங்கின கார்ல ஸ்கிராச் வந்துருக்கேன். இது துக்கமான கார்ல எங்கேயோ ஸ்கிராச் வேணும், உனக்கு என்ன கையில கால கையில கால பட்டதுனாலே துக்கம் கிடையாது. சாத்தம் சொல்றது கையில காலையே மட்டும் இருப்போம். ஆனா என்ன சார், அது என்னோடது எக்ஸ்டெண்டட் சரீரமா இருக்கு. இப்ப நம்ம எத்தனை சாமான சொல்லுறோமோ எல்லாமே எக்ஸ்டெண்ட் சரீரமா இருக்கு, அதுல எந்த அறிவு ஏற்பட்டால் நமக்கு அறியாது. அப்ப இது மாதிரி சொல்றவன் சாங்கியம், அவனை ஒத்துக்கலாம். ஆனா அத்வைத்தி என்ன சொல்றான், உலகமே பொய்யின்னு. எதுவுமே கோப்பில கோப்பை வைக்கல. இப்போ உலகம் பொய்யின்னு சொன்னா சரீரமும் கிடையாது. அப்ப எப்படா இதெல்லாம் பண்றதுன்னு கேட்டா, அதனால இதெல்லாம் விவரிக்க முடியாதுன்னு ஒரு தபாவை போட்டு வச்சுட்டா. இப்ப சொல்லியாகணுமா இல்லையா கண்டியில, அதனால அத்வைத்திய கண்டிக்கிறான். புரியவா? இந்த மாதிரிலாம் சாஸ்திரம் சொல்லல. அப்ப என்னதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்ற, உபனிஷத் வந்து ஜீவாத்மாக்கு எப்பயும் மாற்றமே கிடையாதுன்னு சொல்றது ஸ்வரூபத்துல, நாட் இன் ஸ்வபாவா. ஸ்வபாவத்துல அவனுக்கு மாற்றம் உண்டு, ஸ்வபாவத்துல மாற்றம் உண்டு. ஸ்வபாவத்துல மாற்றம் இருக்கிறதுனால்தான் அவன் மின்சாரத்துல கஷ்டப்பட்டிருந்திருக்கான். சரியா? இப்ப ஸ்வபாவ ஞானம் விருத்தி அடைய அடைய மோக்ஷ இது பந்தமானது அவனை விட்டு விலகிடும். கடைசியில மோக்ஷ போற திசையில அது ஃபுல் இது அடைஞ்சிடும். சுபாவ ஞானம் இருக்க, தர்மபூத்த ஞானம் இருக்கு இல்லையா. இப்ப தர்மபூத்த ஞானமானது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்துக்கு சரீரம் டிஃபரெண்டா இருக்கு. இப்ப நம்ம ஒரு 7 பேர் உட்காந்துருக்கோம்னு சொன்னா, சாஸ்திரம் என்னன்னு சொல்றது கேட்டா, இப்ப ஸ்திதியில கூட இந்த 7-8 பேர்ல இருக்கக்கூடிய ஆத்மா ஸ்வரூபத்தால பார்த்தா சேம், ஆனா சுபாவத்தால பார்த்தா இல்ல. நம்மளுக்குள்ள தாரதம்ய டிஃபரன்ஸ் இருக்கு ஞானத்துல. அது ஏன் அப்படின்னா, நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாவனாலையும் அது ஆயிரத்துக்கு காரணம் கிடைக்கலாம். ஆனா முக்கியமா அது கர்மா தான் காரணம். அப்ப பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மானாலும் அந்த சரீரம் கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கே தெரியுது, நம்ம பார்த்தோம்னா கிளாஸ் எடுத்துன்னு வச்சுருந்தோம், எல்லா மதங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்லையே, அது ஆயிரத்துக்கு காரணம் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு ஃபேக்டரா இருக்கா இல்லையா. அப்ப அது பூர்வ ஜென்ம சுக்கிரத்தினால அவளுக்கு அந்த சரீரம் கிடைக்கிறது. விரோதம் நம்ம ஒத்துக்கல. ஸ்வரூபத்தை வச்சு பார்த்துச்சு எல்லா ஆத்மாவும் இருக்கும், எந்த சரீரத்தில் இருந்தாலும். அது தெரியாம இருக்கு. ஏன்னா இந்த சுவாவ ஞானத்தை அஞ்ஞானமானது போட்டு முடிஞ்சிருக்கு மறைக்கிறது. ஏன் கிட்ட நம்ம லிமிடேஷன் இருக்கு. இப்ப ஆத்மா ஜீவ ஞான சொருக்கின்ற என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, அந்த எசென்சியல் ஒரு பிசிக்கல் யூனிட் தான் ஆத்மான ஒருத்தர் கேட்டார். ஞானம்னா அப்போ அப்சாக்டா பிசிக்கலும் கேட்டார், கண்டிப்பா பிசிக்கல் யூனிட் தான். ஒரு இன்ஃபினிடிசிமல் ஒரு ஒரு யூனிட் ஆத்மான்றது இருக்கு. அந்த ஆத்மா அது எப்படின்னு கேட்டால் அதுவே ஞானம், அதுக்கு பிரகாசம் உண்டு. அதை தவிர அதுக்கு சுபாவ ஞானம்னு அதோட குணம் உண்டு. இப்போ சூரியன் இருக்கு, சூரியனோட ரேஸ் இருக்கு. இப்போ சூரியனே ஏற்றுக்கு வந்து ரீச் ஆகல, சூரியனோட ரேஸ் தான் வந்து ஏற்ற ரீச் ஆகல, கரெக்டா? அப்போ சூரியன் வேற, வேறன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா எப்படி வேறனா அத்தியந்த வேற கிடையாது. சூரியன்லேருந்து அந்த ரேஸ் வருது, பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. இருந்தாலும் அந்த கதிர்களுக்கு சூரியனை விட்டு வெளில வரத்துக்கு எப்படி முடியுறதோ அது மாதிரி ஜீவாத்மா ஸ்வரூபத்துல சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கா. அதை தவிர அவங்கிட்ட வந்து ஒரு பிரகாசமானது வெளில வருது. அதுதான் தர்மபூத ஞானம். பட் இப்ப இருக்கிற ஸ்டேட்ல அந்த தர்மபூத ஞானமானது தன்னால பிரசரிக்க முடியாம இருக்கு. இட் நீட்ஸ் எ ஹெல்ப். அது அடிபட்டு வச்சுப்போம், கால் அடிபட்டு இல்லை அது வேணா நடக்க முடியாது இப்போ. அப்ப அதுக்கு கண்ணு தேவை, காது தேவை, மூக்கு தேவை, எல்லாம் தேவை. இப்ப நான் கண்ணு மூணு உட்காந்து ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் பிஃபோர் மீ னு வச்சுக்கிட்டோம், ஞான சுரூபம் தானே அப்ப தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஞானமானது இந்த கண்ணை எதிர்பார்த்துட்டு இருக்கு, மனசு எதிர்பார்த்துட்டு இருக்கு, புத்தியை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு எல்லா வேலை செய்யுச்சு. ஞானம் உள்ள வெளில போறது தெரிஞ்சுட்டு கொண்டு வந்துருக்கு. எதுக்கு சுரூபத்து இப்ப எறும்பு எடுத்துனா வச்சுருந்தோம், எறும்புக்கு அப்ப இன்னும் லிமிடேஷன் ஜாஸ்தி. அப்ப அதனால அதோட ஞானம் இன்னும் ஞானமே இல்லைன்னு ஞானமே செலவ முடியாது. பட் என்ன இன்னும் துருங்கி போயிருக்கு, ஏன்னா அந்த எறும்புக்கு சரீரத்துக்கு இன்னும் லிமிடேஷன் ஜாஸ்தி. இதுதான் நம்மளுடைய நிர்வாகம். அதனால சுவாவத்துல சேஞ்சுன்றது மனசுக்கோ புத்திக்கோ இல்ல, ஆத்மாவுக்கே சுவாவத்துல சேஞ்ச் இருக்கு. ஏன்னு கேட்டா இதுதான் என்ன சேஞ்சுன்னு கேட்டா ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. அது தர்மபூத ஞானம் சுருங்கி போயிடும். ஏன் சுருங்கி போயிடுன்னு சொன்னா அந்த தர்மபூத ஞானம் டிபெண்டா இருக்கிற யூனிட் இருக்கு இல்லையா, அந்த விளக்கு தூம் இருக்கு இல்லையா, அந்த தூம் வந்து ஃபுல்லா சரி படிஞ்சிருக்கு. அப்ப அதனால இந்த விளக்கு ஒன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரகாசத்துல இருக்கு. ஒன்ஸ் தூமா அது கிளீன் பண்ணி போட்டாச்சுன்னா பிரகாசம் ஜாஸ்தியாக போகுது. அப்ப இன்னும் சான்சஸ் ஆஃப் மூவிங் க்ளோஸ் டு லிபரேஷன் ஜாஸ்தி. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால என்ன சொன்னாருன்னா, அப்ப மலமானது சரீரத்துல தான் இருக்கு, மனசுல தான் முக்கியமா இருக்கு. அதை கிளீன் பண்ணிக்கணும். எப்ப கிளீன் பண்ணிக்கணும்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி அதோட ஆங்கைட்டி அதுல இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான் குறைக்கணும். இது காமம் குரோதம் இதெல்லாம் குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு என்ன கேட்டா நிஷ்காம கர்மம். அப்ப இனிமேல் ஏற்கனவே காமம் பூர்வமா பண்ண கர்மான உழவு வந்து தோஷங்கள்ல ஒட்டின்னு இருக்கு. இனிமேல் அதே பண்ணிட்டு தான் சொல்லுவோம், எண்டே கிடையாது. அதனால இனிமேல் வரக்கூடிய கர்மாவை நம்ம இந்த மாதிரி பண்ணச்சு பழைய வாசனைகள் தோன்றதுக்கு திருப்பி வரதுக்கு வழியே இல்லாமல் ரொம்ப நாள் அவைகள் முளைக்கவே வச்சுருந்தோம், அவர் முளைக்கவே முளைக்காது. அந்த மாதிரி யோசிக்கிறது அவைகள் அந்த வாசனைகள் எப்ப வேணா திரும்பி வெளில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சில பேருக்குலாம் அந்த இஷ்யூஸ் வந்து பாருங்க, ஒரே ஜாதமா சின்ன வயசு நடந்ததெல்லாம் திரும்பி ஞாபகம் வந்து போட்டு பாராட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இருந்தாலும் அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா அவைகள்லாம் அந்த வயசுல வெளில வர விடாம அடங்கி அடங்கி இருந்து வயதானப்ப எல்லாம் வந்து இனிமேல வாசனைகள் வரப்போறது இல்ல. ஏன் நிஷ்காம கர்மா பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு இந்த கர்ம இந்த பலனை எதிர்பார்க்கிறேன் ஒரு நம்பிக்கை. அப்ப திரும்பியும் போகாது. அப்படி இருக்க பட்சத்துல சான்சஸ் ஆஃப் மூவிங் க்ளோசர் டு லிபரேஷன் வெரி ஹை. அதான் இருக்கக்கூடிய தாற்பயம். அதுக்குரிய எங்கேயோ லாரியில போய் பணம் கிடைச்சிருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியல நம்ம நம்ம சொல்ல முடியாது. அந்த பணத்துக்கு யாராவது ஒரு ஓனர் இருக்கா, அது யாரும் ஜீவாத்மா தான், அது ரியல். அப்புறம் போக்கிக்கிறதுக்கு சொல்ற ஓகே, ஏற்கனவே இருக்கக்கூடிய சுபாவம் தான் இப்படி பண்றது. அதை புரிஞ்சுக்கிறது கண்ணு பார்த்து பார்த்து பழகிட்டு திரும்பி கண்ணு ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கணும்னு சொன்னா கண்ணோட சுபாவம் அதுதான், அது பார்த்துதான் இருக்கும்னு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதுதான் அந்த ஜீவாத்மாவோட வேலை. அது அதுதான் சொல்றாரு. என்ன சொல்லுங்க அசிய பார்க்கணுமா, பார்க்கணும் அசிய தேவ திரியங் மனுஷிய ஸ்தாவர ஆத்மனா பிரகிருதி சம்சர்கேன வர்த்தமானஸ்ய லோகஸ்ய தேவாதி அசாதாரணம் கர்த்தத்வம் தத்தத் அசாதாரண அசாதாரணானி கர்மாணி தத்தத் கர்ம ஜன்ய தேவாதி பல சம்யோகம் ச அயம் பிரபு அகர்மவஷ்ய ஸ்வாபாவிக ஸ்வரூபேன அவஸ்தித ஆத்மா ந சிஜதி ந உற்பாதயதி. சரி, அஸ்ய தேவத்திரியும் மனுஷ்ய தாவர ஆத்மா, இந்த தேவ தேவன் சொல்லிச்சு காட்ஸ், திரியன்னு சொன்னா அனிமல், மனுஷிய மனுஷன், தாவரம்னா பிளான்ஸ், இப்படி இவைகளோடு இருக்கக்கூடிய ஆத்மா அந்தயம் இருந்துருக்கணும். பிரகிருதி சம்சேர்க்கேன்னு சொல்லிச்சு பிரகிருத்தியுடைய சேர்க்கையினால வர்த்தமானசிய லோகசிய, இப்படிதான் லோகம் இருக்கு. இப்படி கூடிய லோகத்துல தேவா தசாதாரணம் கர்த்திருவம், தேவ தேவர்களுக்கும் கர்த்தத்துவம் இருக்கு, மனுஷனுக்கும் கர்த்தத்துவம் இருக்கு. இருக்கக்கூடிய கர்த்தத்துவத்தை தத்தத் அசாதாரண அசாதாரணானி கர்மானி தத்தத் கர்ம ஜன்ய தேவாதி பல சஞ்சோகம் சார். இப்போ அந்தந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கர்த்தத்துவம், அதனால ஏற்படக்கூடிய கர்ம, அந்த கர்மான வரக்கூடிய சஞ்சோகம், பல சம்பந்தம் இருக்கு. இதை வந்து அயம் பிரபு இந்த ஜீவாத்மா அகர்மவசிய, ஆக்சுவலா பார்த்தா ஏன் கர்மவசியம் கிடையாது, எப்ப ஸ்வரூபத்த பகச்சு சரியா ஸ்வாபாவிக ஸ்வரூபேன அவசித ஆத்மா நசுகதி. அவன் பண்ணல இது, ஏன்னா அவன் கிறிஸ்டைன் வயஸ் நேச்சர், நான் சுபாவத்துக்கு சொல்லல நேச்சர் கஹ தரிஹி. அப்ப யார் இதெல்லாம் ஏவருது, இப்ப இந்த சரீரம் ஒரு காரியத்தை பண்றதா இல்லையா, அப்ப யார் தான் பண்ணிருக்காருன்னு கேட்டா பிரகிருத்தியும் சொல்றாரு வச்சுக்கோ, அப்ப சாங்கியமா போயிடும். அதனால சொல்லல சுபாவகத்து பிரபத்தது, சுபாவம் தான் அதை பிரவர்த்திப்பிக்கிறது. சுபாவக பிரகிருதி வாசனா, சுபாவன்றது பிரகிருதி வாசனை, இத்தனை நாள் பண்ணக்கூடிய அந்த வாசனைகள் சொல்றோமோ அந்த வாசனைகள் அனாதிகால பிரகிருத்த பூர்வ பூர்வ கர்ம ஜனித தேவாத்யாக்கார பிரகிருதி சம்சர்க கிருத தத்ததாத்ம அபிமான ஜனித வாசனாத்தம்னு இவங்க லாங் காம்பவுண்ட்ஸ் வச்சுக்கிறது. அனாதிகால பிரபுத்த, இதுக்கு ஆரிஜின் கிடையாது, பிகினிங் லெசன் வச்சுக்கணும். இந்த பிகினிங் லெசன் ரெண்டு தான் புரிஞ்சுக்கலாம், பிகினிங் லெசன் சொன்னா வச்சுக்கோ பிகினிங்கே கிடையாது, இது ஒரு வகை. இன்னொன்னு பிகினிங்க கண்டுபிடிக்க முடியுது, அதனால பிகினிங் அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டுப்போம். ஏண்டா பண்ணங்கடா எல்ல பெரியவாலாம் மீண்டுக்கா எப்போ ஆரம்பிச்சு இது இல்லைன்னு சொன்னா, அப்ப அனாதிகாரம் அப்படிதான் பண்ணிட்டு மாதிரி அந்த ரீதியில் தான் எடுத்துக்கணும்னு சில பேர் சொல்றேன். தேவாதி ஆகார பிரகிருதி சம்சர்க, தேவாதி ஆகாரத்துல அந்த சரீரம், தேவ சரீரம் என்ன, மனுஷ சரீரம் என்ன, அதனால பிரகிருதி சம்சர்க கிருத அந்த சம்பந்தத்தினால ஏற்பட்ட தத்தத் ஆத்ம அபிமான ஜனித. நம்ம என்ன பண்றோம், இப்ப நமக்கு எந்த சரீரம் இருக்கோ அந்த சரீரத்துல அபிமானம் இருக்கு, அபிமானம்னா நாம தான் அது நினைச்சிருக்கோம், அதுதான் நம்ம நினைச்சிருக்கோம். கிட்டத்தினால இதுக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம கொடுத்துனே இருந்துட்டு அதனால நம்ம சந்தோஷம் இருந்துருக்கோம். நமக்கு நம்ம கிட்ட சந்தோஷம் நமக்கு தெரியல, ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த தேகத்துக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்ணிருந்துருக்கோம், அதுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வரும். அது மாதிரி என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு வேணும் பண்ணியிருந்துருக்கோம். அப்ப அப்படி பண்ணப்பட்ட ஜனித வாசனாக்கிருதம் ஈவிதம் கர்த்திருவாதிக்கம் சர்வம் ஸ்வரூப பிரயுக்தம் நித்தியுக்தான் இவருடைய நிர்வாகம். என்ன கேட்டா இதெல்லாம் சுரூபமா கிடையாது, ஏன்னா ஸ்வரூபத்திலே மாற்றத்தை ஒத்துண்டோம் வச்சுருந்தோம் மோட்சமே சித்திக்காது, மாற்றம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதுதான் அவாவா அவாவுடைய இதை கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற. அப்ப ஏ மோட்சம் ஏ பந்தம் என்னன்னு சொன்னா சங்கர என்ன பண்ற, ஆக்சுவலா பந்தமே கிடையாது, எல்லாம் மாயின்னு எச்சர்னலி லிபரேட்டட். ஆக்சுவலா அத்தியத்துல மோட்சத்தை சொல்றதே கஷ்டம், ஆனா நீங்க அது பாப்புலரா இருக்கா எல்லாம் புத்தகம் படிச்சதா கேட்டுடுறா, அதனால எல்லாருக்கும் அத்தியத்து ஞானமானது இருக்கு. ஆனா அத்தியத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து மோட்சம்னு சொல்ல வச்சுருந்தோம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த ஜீவன் எப்பயுமே பந்தத்திலேயே இருந்ததே கிடையாது. இப்ப பந்தத்திலே இல்ல, ஆக்சுவலா பார்த்தா ஏ மாயை தான் தோற்றம் தான். அப்ப இ எவர் லிபரேட்டட், இ எவர் பிரம்மன் தான், பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைந்தான்னு சொன்னா இதுவரைக்கும் இவன் தனியா இருந்தா பிரம்மம் தனியா இருந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்கும், ஆனா அப்படி இல்லை. சரி, பிரம்மத்தோடு ஐக்கியத்தை உணர்ந்தான்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப இதுவரைக்கும் உணராம இருந்திருக்கா, இப்ப உணர போறான், அப்ப மாற்றம் இருக்கு. அதனால வாயை விட்டு சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே பிரகாரம் அவளே கஷ்டப்படுவார் சொல்றதுக்கு. ஹீ ரியலைஸ்ட் த நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் தம் அப்படின்னு சொல்லியானோம். ஏன்னா ஒன்னஸ் தானே வச்சுக்கோம், அப்ப வேற வேற இருக்குன்னு அர்த்தம் ஆகும். அப்ப நான் டிஃபரன்ஸ் தான் வச்சுக்கோ, இருக்கு வேற இல்லை, அந்த வேற இல்லைன்னு புரிஞ்சுண்டா அப்படின்னா அது சொல்ல வேண்டியது. ஏன்னா அப்படி இல்லைன்றது விஜிட்டாதிகளுடைய பட்சம். அதனால மோட்சன்றது இங்கே ஒரு பாசிட்டிவான இது அடைய சாத்தியம் சித்தம் கிடையாது. மோட்சன்றது அவளுக்கு சித்தம். அதனால என்ன சொல்றாதா, ஞான ஞானமே மோட்சத்தை கொடுக்குன்னு சொல்ற அவர் நிர்வாகங்கிறதுனா குரு வந்து உபதேசம் பண்ற தத்துவம் அசின்னு சொல்றார். இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு குறிக்கிறது அவ்வளவுதான் மோட்சம், வேற ப்ராசஸே கிடையாது. ஏன் அப்படின்னா எதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எதையும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா சரீரம் வேற இவன் வேற, சரியா? அஞ்ஞானம் அஞ்ஞானம் இருந்தால் தான் கர்மாவை பண்ண முடியும். அவளை பொறுத்த வரைக்கும் ஞானம் ஏற்பட்டுதான் கர்மாவை பண்ண முடியாது அப்படின்னு அவளுக்கு நிர்வாகம். அதனால அவளை பொறுத்த வரைக்கும் இது விஷயம் இருக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடையாது, இது ரியல். உலகம் ரியல், பந்தம் ரியல், கர்மா ரியல். ஏன்னா அது சுபாவத்தில் அந்த ஜீவாத்மாக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம், அந்த சுபாவ மாற்றத்தை அவனால் மாற்றிக்க முடியும். எப்படி வித்தியாச கர்மயோகம் ஞானயோகம் பண்ணி இல்லைன்னா பிரபத்தி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு மார்க்கத்தை காண்பிச்சிருக்கேன். அதனால் எல்லாம் கிடைக்கும். மோட்சன்றது இங்கிருந்து கிளம்பி இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது தான் இந்த சம்பிரதாயம். நாதத்தே கசிச்சித் பாபம் அசைவ சுகதம் விபு அங்கே நாதத்தம் ஞானம் தேன முக்கியந்தி சிந்தமகா. இப்ப சொல்ற ஆதத்தையே கசிச்சு பாவம், யாருக்கும் துக்கத்தை கொடுக்கறது இல்ல, யாருக்கும் நல்லதையும் கொடுக்கறது இல்ல. அஞ்ஞேன அஞ்ஞானேன ஆபத்தம் ஞானம் தேன முக்கியத்து ஜந்தமகா. இப்ப ஜீவராசிகள் என்ன பண்றா, ஞானத்தினால அஞ்ஞானத்தினால ஞானம் நடந்து மூடப்பட்டிருக்கு, அதனால அவள மோகிச்சு கிடக்குற சுக்கம் துக்கம் நிற்காதீங்க பத்தி இங்க சொல்லப்படுறாரு. கசிச்சுக்கு சுவசம்பந்திதையா அபிமதசிய புத்திராதேகே பாபம் துக்கம் ந ஆதத்தை ந அபனதத்தி கசிச்சுக்கு பிரதிகூலத்தையா அபிமதசிய சுகதம் சுகம் சென ஆதத்தை ந அபனதத்தி. இப்ப என்ன இருக்குன்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாக்கு சரீர சம்பந்தத்தினால் ஏற்பட்ட உறவுகள் நம்மளால அவளுக்கு சுகத்தை ஏற்படுத்த முடியாது, அவளுடைய துக்கத்தை நம்மளால போக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. யதஹா அயம் விபுஹு ந வாசித்தஹ ந தேவாதி தேகா யதாதன தேசஹ அதேவ ந கசிச்சு சம்பந்தி ந கசிச்சு பிரதிகூலச்ச சர்வம் இதம் வாசனா கிருதம். ஆக்சுவலா பார்த்தா ஜீவாத்மாக்கள் வரைச்சே ஸ்வரூபம் வந்து அணு, சின்ன சுரூபம். ஆனால் சுபாவமானது எவ்வளோ வேணால் போகலாம் இன்டர்நெட்டாக. அதனால தான் அவன் விபூத்தன் சொல்லிக்கிறது, பரமாத்மா வந்து ஸ்வரூபத்தக விபு. அதனாலேயே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் விபுவாக இருந்தால் கூட பரமாத்மா வந்து ஸ்வரூபத்தினால விபு, விபுன்னு ஆள் பெருகேது. ஜீவாத்மா வந்து சுவாவத்தினால கொஞ்சம் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னா இவனுடைய சுபாவ ஞானத்துக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தை சாஸ்திரம் சொல்றது விவாதம் இருக்கும். அதனால விபுத்தமானது எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா ஜீவாத்மாக்கு த்ரூ சுபாவா நாத்ரூ ஸ்வரூபம். இப்படி இருக்கக்கூடிய ஏவம் சுபாவசிய கதம் இயம் விபரீத வாசனா உற்பத்தியதே, இப்படி இருக்கிறவனுக்கு எப்படி இந்த விபரீத வாசனா ஏற்படுதுன்னு கேட்டா அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம். முன்னாடியே சொன்னோம் நம்ம அஜ்ஞான நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஞானம். சம்ஸ்கிருதத்தில் ஆன்ற இதுக்கு முன்னாடி போட்டால் இல்லைன்னு அர்த்தத்தை கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல அஜ்ஞான்றது நெகட்டிவ் இது கிடையாது, அது வென்சிட்டி பாசிட்டிவ் இருக்கு. அஜ்ஞானமானது என்ன பண்ணுறது, ஆவர்த்தம் ஞானம், ஞானத்தை போட்டு மறைக்கிறது. அஜ்ஞானம் என்னன்னு கேட்டால் இடத்துல ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். அதுதான் ஒரு வஸ்து அந்த விளையாட்டை ஷோ ஒரு ட்ராமா ஒன்று பார்த்துக்கலாம் இல்லை, பழைய டிவியில் இருக்கலாம் போடுவான். அதனால ஒரு பையனை வளர்த்துருப்பான் ஒருத்த வீட்டில், அந்த பையன் வந்து கொஞ்சம் மக்கா இருப்பான், அவன் ஏதோ சொல்லிக் கொடுப்பான், ஒன்றும் வராதான். இன்னொரு ஃப்ரெண்டோட வேற ஏதோ கம்யூனிட்டி இருந்தோ அவன் பையனை பார்த்தா அவன் பிரமாதமாக ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ எவ்வளோ ஒருத்தன் வந்து திடீர்னு இவங்ககிட்ட சொல்லுவான் வந்து ஆக்சுவலாக உனக்கும் உன்னோட ஒய்ஃப்க்கும் அவனோட ஒய்ஃப்க்கும் ஒரு நாள் தான் பிரசவமாச்சு, ஒரே நாள் பிரசவமாச்சு. அப்போ குழந்தைகள் வாரி போயிட்டு சொன்னால் உடனே எனக்கு இத்தனை நாளாக வளர்த்த பையன் மேலே பாபம் போயிட்டு அவன் தான் தன் பையன் நினைச்சு பாபம் அதிகமாக இருக்கு. அப்போ பாருங்க நிச்சயிச்சு அஃபெக்ஷன் தானே. இப்போ நம்ம வஸ்து இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் உடனே நம்மளுக்கு துக்கமோ துக்கம் போயிட போகுது, இப்போ எந்த இல்லையா அது, சரி ஓகே விடு அப்படின்னு வச்சுடுறோம். இப்படிதான் நம்மளுக்கு இருக்கு. பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஐந்து இப்ப டிவி பார்க்க வச்சிருக்கோம், எங்கேயோ ஆக்சிடென்ட்லாம் காட்டிட்டு இருக்கான், நம்ம என்ன உட்காந்து ஒவ்வொருத்துக்குமா இருந்துட்டு இருக்கோம், யாரோ போனா போயே அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இப்ப நம்ம மனுஷன் எங்கேயோ நாட்டுக்கு டூர் பேருக்கா வச்சிருக்கோம், அங்கே ஏதோ ஒரு வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், உடனே கவலை பண்றோம், உட்காந்து பேருக்காக நாட்டு தெரியலையே. அப்ப எப்ப நம்ம நம்மதுன்னு ஒரு பந்தத்தை நினைச்சுக்கிறோமோ அப்பதான் சுக்க துக்கங்கள் ஜாஸ்தியா. அச்சனை பார்த்து பந்தம் இல்லை. அப்ப அஜ்ஞானம் என்ன பண்றது, ஞானத்தை அப்ப யாராவது சொல்ல வேண்டியிருக்கு, நீ நினைச்சுட்டு கேட்டாரு உன்னோட இல்ல ஆக்சுவலா நீ அது இல்ல, அதான் குருனுடைய வேலை. அதனால அஜ்ஞானேன ஆவிர்தம் ஞானம், ஞான விரோதினா பூர்வ பூர்வ கர்மனா ஸ்வபலானுபவ யோக்கியத்துவாய அஸ்ய ஞானம் ஆவிர்தம் சங்குச்சிதம். ஆவிர்த்தம்னா என்னன்னு கேட்டா இந்த ஞானம் வந்து சங்குச்சம் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, எவ்வளவு நம்ம விவகாரத்துக்கு அவ்வளவு மோட்சம் பத்தி இதை போறதில்லை, இந்த லோக விவகாரத்துக்காகவே அந்த ஞானமானது பயன்பட்டு அப்படியே சங்குச்சிதமா கிடக்கு. தேன ஞான ஆவரண ரூபேன கர்மனா தேவாது தேக சம்யோகா தத்தது ஆத்ம அபிமான ரூப மோகா சாயதே. இதுதான் அந்த கதையை சொன்னோம். ஒரு முனிவர் இருந்தார் இல்லையா, அவருக்கு அந்திமகால் நெருங்கிடுது, அவருக்கு அடுத்து என்ன ஜென்மான்னு தெரிஞ்சு போயிருக்கு, ஒரு பன்றியா பிறக்க போற பன்னிக்குட்டியா. அப்ப சொல்றார் சிஷியர்கிட்ட, இங்க வேற பண்ண இங்க தான் பிறக்க போறேன், பக்கத்துல என்ன அடையாளம் சொல்ற, என்னை பார்த்தவொடனே அடிச்சிருக்கோ எனக்கு சரித வேணா அப்படின்னு சொல்றாரு. சிஷியால ஓகே சுவாமி அப்படின்னு இல்லையா இருக்கு, அடிக்கிறதுனா குரு அடிக்க சான்ஸ் வச்சுக்கோ. இவரும் போயிட்டாரு, போனா சொன்ன மாதிரியே ஒரு பன்னி ஒன்று வந்தது, பின்னாடி பத்து குட்டி மேலே ஓடிது, பார்த்தா இவர் சொன்ன அடையாளத்திலேயே ஒரு பன்னி குட்டி மேலே ஓடிது. டே நம்ம குருடா வாடான்னா போய் கொம்பெடுத்து அடிக்க போனா அப்படின்னு வேகமா ஓடிட்டேன். இப்ப நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம், இப்ப அதெல்லாம் என்ன உண்மை நினைச்சுக்காட்டீங்கோ, ரொம்ப சுகமா இருக்கு ஜென்மா அப்படின்னு. அப்ப அந்த எந்த ஜீவராசியா இருந்தாலும் அதாவது நம்மமான பார்க்கறதுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கலாம், ஆனா அவைவைகளுக்கு அபினிவேச யோக சொத்துக்கிறது அபினிவேசம் தான் எனக்கு அபினிவேசம் தான் கட்டிடம் டெத்து. அப்ப அந்தந்த ஜீவனுக்கும் அந்த அபினிவேசம் உண்டு. யாரா இருந்தாலும் நமக்கு வேணா அது பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவாவாளுக்கு அவாவ சொத்துனா யாரு விடுறது அப்படின்னு. அது மாதிரி ஏன் கேட்டீங்கன்னா தத்தது ஆத்ம அபிமான ரூபம் ரூப மோகம், அந்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரூபத்துல நமக்கு ஒரு ஒரு மோகம் ஒரு அபிமானம் இருக்கு. மிச்ச ஜாயது ததஷ்ட ததாவித ஆத்ம அபிமான வாசனா தது உச்சித கர்ம வாசனாச்ச. அதனால அந்த தேகத்துக்கு மேல கூடிய அபிமான வாசனா அதுக்கு ஏற்றா போல கூடிய கர்ம வாசனா, இதுதான் பிரவிருத்திக்கு காரணமா இருக்கு. வாசனாத விபரீத ஆத்ம அபிமான கர்மானந்த உபபத்தியதே, அந்த வாசனையிலிருந்து விபரீதமான ஆத்ம அபிமானமும் ஒரு கர்மாவும் உற்பத்தி ஆகிறது. ஏன்னா முதலே சொன்னார் இந்த கர்மாலாம் வந்து பிரகிருதியே துணை. இப்ப லோகத்துல நம்ம கேட்கலாம், எல்லாரும் ஒரே கர்மா பண்ணிட்டு போலாம், என்ன ப்ராப்ளம் கேட்டா பண்ண முடியாது, ஏன்னா அவாவுக்கு பிறவியிலேயே குணத்துல வேதம் இருக்கு. நம்ம இந்த காலத்துல வச்சு திருமணம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த காலத்துல எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும், இது அந்த காலத்துல வச்சு பண்ணப்போ அப்ப இந்த இதுல பிறந்தா இவாளுக்கு சாத்விக குணம் ஓங்கி இருக்கும், இதுல இருந்தா இவாளுக்கு ராஜசக குணம் ஓங்கி இருக்கும், இதுல இருந்தா தமிழ் ஓங்கி. அப்ப ஒருத்தனை கூட்டு இந்த காலத்துல பண்ண முடியாது. அப்ப அந்த குணங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய குளத்துல பிறந்ததுனால ரஜோகுணம் இருக்குன்னா சத்ரியனா பிறந்திருக்கான நீ சண்டை போடு. ரொம்ப தர்மத்தை பத்தி பேசியிருந்தா வச்சுக்கோ சண்டை போட மாட்டான், யுதிஷ்டர் மாதிரி ப்ராப்ளம் ஆயிடும், சத்ரியனா பிறந்துட்டு சண்டை போடலாமா கூடாதோ தெரியலையே, இப்படியே பேசியிருந்தா வச்சுக்கோ அப்ப அடியிலே போய் அடிக்கணும், சத்ரியனா அப்படிதான் இருக்கணும். அதனால அர்ஜுனா எப்பவும் சொல்லிட்டு இப்ப சண்டை போடுன்னு தான் சொன்னார், சரி ஞானத்தை அடைஞ்சிட்ட வா போலான்னு கூட கூட்டிட்டு போல, ஏன்னா அது உன் தர்மம் கிடையாது, உன் தர்மம் சண்டை போட முடியுதான். அப்படி அந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கர்மா வச்சிருக்கார். இப்ப அதுக்கு அந்தந்த கர்மா அந்தந்த சரீரத்தினால் அபிமானம் இருக்கிறதுனால அந்த சரீரத்தினால என்ன கர்மா பண்ண முடியுமோ அந்த கர்மாவானது தானே நடந்திருக்குன்னு சொன்னார். சர்வம் ஞான பிளவேனேவ ரிஜினம் சந்தரிஷ்யசி ஞானாக்னி சர்வ கர்மாணி தஸ்மசாத் குருதே தான் என்னோட பார்த்துடும். அது நயி ஞானேன சதிஷம் பவித்ரம் இது மூணுமே வந்து பார்த்தோம். இது பூர்வோக்தம் ஸ்வகாலே சங்கமயதி. இப்படி எல்லாத்தையும் சேகர இப்ப கொண்டு வந்த பதினாறாவதுல ஞானேனது ததஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மன ஏஷாம் ஆதித்யவத் ஞானம் சகாலேக்கு தற்படம். பட் டூன்னு போட்டதுனால பட்னு அர்த்தம். யாருக்கு ஞானேன தத்து அஜ்ஞானம் ஏஷாம் நாசித்தம் ஆத்மகா, யாருக்கு அந்த அஜ்ஞானமானது உண்மையான ஞானத்தினால் நாசிக்கப்பட்டதோ தேஷாம் ஆதித்யவது ஞானம், அவளுக்கு சூரியனை போல அவள் ஞானமானது பிரகாசிக்கிறது. அது என்ன பண்றது, நல்லா பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற. ஏவம் வர்த்தமானேஷு சர்வாத்மது, இப்படி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலும் ஏஷாம் ஆத்மனாம், யாருக்கு உக்த லட்சணேன சொல்லப்பட்ட லட்சணங்களோடு ஆத்ம யாத்தாத்ம உபதேச ஜனித்தேன, அவளுக்கு உபதேசம் ஏற்பட்டு நீ வேற சரீரம் வேற ஆத்மாவ சரீரம் வேற சொல்லி சொன்னதுனால ஆத்ம விஷயேன அகரஹ அபியாச அபியாசாதேயாதிசேன நிர்தேசிய பவித்தேன ஞானேன தது அஜ்ஞான ஆவரணம் அநாதிகால பிரவிற்த அனந்த கர்ம சம்சய ரூப அஜானம் நாசிதம். அந்த கேட்டு கூட கர்மாவையும் பண்ணி அபியாசாதினா அந்த கர்மா வச்சுக்கலாம், அந்த உச்சித கர்மாவை பண்ணிட்டு ஒரு பவித்திரத்தை அடைஞ்சு பவித்திரமான ஞானத்தினால தது அஜான ஆவரணம் அந்த அஜானத்தினால மூடப்பட்டிருந்த அந்த அஜானத்தை நாசித்தம் தேசாம் தது சுவாபாவிகம் பரம் ஞானம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஞானமானது அபரிமிதம் அசங்குச்சிதம். இப்ப குரு உபதேசம் பண்ணணும், ஆத்மா வேற சரீரம் வேற எங்க டிஃபர் ஆகுதுன்னு அவளை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஆத்மா வேற சரீரம் வேற இல்ல பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு நீதான் அந்த பிரம்மம்னு சொன்ன உடனேவே மோட்சமானது கிடைக்கிறதுன்னு அவள் தான். திஸ் நீ நாட் பி பேக்ட் அப் பை கர்மா, இந்த அத்வைத பட்சம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் இருக்கு, பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம்னா தட் நாலேஜ் விச் இஸ் நாட் இட் இன்டர்னலைஸ்ட் ஆர் இட் இஸ் நாட் பர்சீவ்ட். எங்கேயோ இடத்துல ஏதோ சம்பவம் நடக்கிறது, அது யாரோ வந்து சொல்றா இல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றா புரிஞ்சா இருக்குன்னு சொல்றா. இப்ப நமக்கு அது பேர் தெரியுது, எப்படி இருக்கணும், உள்ள புரிஞ்சுட்டு இருக்கோம், அது இருக்குன்னு ஞானம் இருக்கு. ஆனாலும் நமக்கு நேரம் பார்க்கலாம், இந்த ஞானத்துக்கு பேர் பரோட்ச ஞானம். அப்படி இப்ப குரு வந்து என்ன புரிய பண்ணிருக்கார், சதாத்மா அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் வந்து சொல்லிருக்காரு. இப்ப இது என்ன ஞானமா இருக்கு, பரோட்ச ஞானமா தான் இருக்கு இல்லையா. அந்த ஆத்ம அனுபவம் ஏற்படலை, அந்த ஆத்ம அனுபவம் ஏற்படுறதுக்கு தான் இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தி அதிகெல்லாம் பண்ணுன்றது விஷயத்தாவது பட்சம். ஆனா அத்வைதிகள் சொல்ற அது தேவையில்லை, குரு சொன்ன உடனேவே அதுவே அபரோட்ச ஞானமா மாறும்னு சொல்றாங்க. அந்த வாக்கியத்தினாலேயே அபரோட்ச ஞானமாக சித்திக்கும்னு அவளுடைய ஆரியம், அதுதான் ஒத்துக்கல. துவைத்திகளும் ஒத்துக்கல, அத்வைதி விஷ்ணாதிகளையும் ஒத்துக்கல. அதாவது நியர் ஸ்டேட்மெண்ட் கெனாட் கிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அதுக்கு அவ உதாரணம் சொல்றா, என்ன உதாரணம் கிடையாது, என்ன சொல்லியிருக்கேன், தசமஸ்தமசி, பத்து பேர் நதியை கடந்து போறார், பத்து பேர் நதியை கடந்து போன உடனே ஒருத்த என்றா எல்லாம் வந்துட்டோமான்னு என்ன வச்சிருக்கான், அவனை விட்டுட்டு என்றா ஒன்பது பேர் தான் இருக்கும். இங்கே ஒன்பது பேர் தான் ஒருத்தனை காணமே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க நதியில. அப்ப ஒரு ஞானி இருக்கணும், அவர் வந்தா என்ன பிரச்சனை கேட்கிறார், கேட்டா எல்லாம் பத்து பேர் வந்தோம் ஒருத்தனை காணுனர் என்ன அப்படின்ற, அவன் என்ன ஒன்பது அப்படின்னா, அப்ப தசமஸ்தோமசி இதுதான் அந்த பத்தாவதுன்னு சொன்ன உடனே அவன் ஏதாவது பண்றான்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மாதிரிதான் இது சொன்னா. இந்த எக்ஸாம்பிள் இது ஓகே, ஆனா பிரம்ம ஞானத்துக்குலாம் அதை ஒத்துக்க முடியாது. பிரம்ம ஞானமானது அதுல அதுல இருக்க இக்னரன்ஸ் வந்து பன்மடங்கு அதிகம், இதுல இருக்க இக்னரன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு வேணா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு மொத்தத்தை சாதிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து அதை ஒத்துக்கிறது. அதை மொத்தம் வாக்கிய ஞானத்திலிருந்து அபரோக்ஷ ஞானத்தை ஏற்படுத்த முடியாது. அதெல்லாம் போட்டு ஆத்ம யாத்தாத்ம உபதேச ஜனித்தேன ஆத்ம விஷயேன அகரஹர் அபியாச ஆதேய அதிசயேன நிர்த்திசய பவித்திரேன, அபியாசங்கள்லாம் பண்ணி அந்த ஞானத்தை இன்டர்னலைஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு அதனால ஏற்பட்ட ஞானம் சுவாவ ஞானம்னா அது விரிவடையுது. அப்ப அதனால அஜானத்தை போக்கிண்டு அபரிமிதம் அசங்குச்சிதம் ஆதித்யவது சர்வம் யதாவசிதம் பிரகாசேதி. அப்ப உள்ளத உள்ளபடி அவளுக்கு அந்த அப்ப ஞானம் காட்டுறது, நமக்கே காட்டல அப்படின்னா அந்த ஞானம் மனக்கு சங்குச்சிதமா இருக்கு, அதனால நமக்கு தெரியல. பட் இதையே பண்ணி பண்ணி வளர்த்துனவாளுக்கு அது பிரகாசமா காட்டுறது. தேஷாம் இது வினஷ்ட அஜானானாம் பகுத்வ அபிதானாது ஆத்மஸ்வரூப பகுத்வம். இப்ப திருப்பி இவர் ஒரு பாயிண்ட் படிக்கிறார், ஏன்னா இப்ப எல்லாருமே எல்லாருமே சொல்றது சொல்றா தெரிஞ்சோம், அத்வைதமும் கீதை எடுக்கிறார், விசிதாவேதமும் கீதை எடுக்கிற பிரமாணமா. இப்ப எல்லாருமே ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு இது எங்களுக்கு தான் சாதகம் சொன்னார். அப்ப அப்ப அந்த அந்த சாக்குல சொல்ற தேஷான்னு பதம் போட்டுருக்காரு. தேஷான சம்ஸ்கிருதத்துல தற்சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி பகுவச்சனம் ஆறாம் வேற்றுமை பன்மை அவர்களுக்குன்னு போட்டிருக்காரு. இப்போ மதம் பிரகாரம் என்ன இருக்கிறது ஒண்ணுதான், என்னது பிரம்ம மதம்தான். தேஷாம்னு போட்டுனால ஆத்ம பகுத்வம் சித்தம், ஆத்ம ஸ்வரூப பகுத்வம் நத்ரேவாகம் ஜாதுநாதம் நற்பம் நேமே ஜனாதிபாகனு கீதை ரெண்டாவது அத்தியாயம் எடுத்தார் இல்லையா. இது உபக்ரம அவகதம் அத்த ஸ்பஷ்டபரம் முக்தம். அதனால புளுரலிட்டியின் ஆத்மா ஒத்துன்றதா ஆகணும் அப்படின்னு தாத்பரியமாருது. அதனால பிரம்மன் வேற ஜீவாத்மா வேற, ஜீவாத்மா நிறைய பேர் இருக்கான்றதுதான் சித்தமாருதுன்னு சொல்லுவார். ஆச்சா இதன் பகுத்வம் உபாதி கிருதம் வினஷ்ட அஜானானாம் உபாதி கந்த அபாவா. இப்ப அவர் கேள்வி நாங்களும் ஒத்துக்கிறோமே, நாங்களும் இல்லைன்னு சொல்லலையே. உபாதினால நிறைய தோன்றது, உபாதி போயிட்டுனா தோணாதுன்னு சொல்லலாம். இப்ப ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருக்கிற வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் கரெக்டா. அப்ப ரிஃப்ளெக்டிங் என்டிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னா, அப்ப ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருக்கிற வரைக்கும் ரிஃப்ளெக்டிங் என்டிட்டிஸ் நிறைய இருக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம்னு சொன்னா, அப்பதான் நச்சைதன் பகுத்வம் உபாதி கட்டம். இது உபாதினால நம்மது கிடையாது, வேலாவே நிறைய இருக்குன்னு சாதிக்கணும். உபாதி கந்த அபாவா, உபாதிக்குங்க கந்தமே பேசிஸ் கூப்பே கிடையாது. தேஷாம் ஆதித்யவ ஜானம் இது எதிரேக நிர்தேசாது ஞானசிய ஸ்வரூப அனுபந்தித்வம் உத்தம். அப்ப ஸ்வரூபத்தோடு சேர்ந்த ஞானம் சொன்னதுனால அபாவாளுக்கு அபாவா ஞானம் அதிகமாக சொன்னதுனால இங்க வந்து இது ரியல் ஜீவாத்மாக்கள் பிரம்ம பிரம்மத்தை காட்டிலும் வேற நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றது இங்க இது அனுப்பிச்சார். ஆதித்ய திருஷ்டாந்தேன பிரபா பிரபாவத்தோகோ இவ அவஸ்தானம் சம்பதார். எப்படி சூரியனுக்கு ஒரு சொரூப ஞானம் இருக்கு, சொரூப பிரகாசம் இருக்கு, சுபாவ பிரகாசம் இருக்கு கரெக்டா. இப்ப மேகங்கள் வந்து சுபாவ பிரகாசத்தை மறைக்கிறதுனால சொரூபம் இல்லாம சொல்லுவோமா? ஒரு நாள் சூரியன் உதிக்கவேதான் சொல்லணும், சூரியன் வரல என்று சொன்னா சூரியன் இல்லைன்னு அர்த்தம்னா. மேகங்கள் சூரியனுடைய எதை மறைக்கிறது? சுபாவத்தை தான் மறைச்சிருக்கு இல்லையா. அதனால அப்படி பார்க்கச்சு ரெண்டு விஷயம் தெரியறது, ஞாத்ரு ஞான யோகோ ஜீவாத்மா இத ஞானா இத நோயல். அத்வைதம் பிரகாரம் ஜீவாத்மா இது ஒன்லி ஆஃப் அ ஃபார்ம் ஆஃப் நாலேஜ், இ கேனாட் நோ எனிதிங், அதாவது இ டஸ் நாட் நோ எனிதிங். ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோ, அதாவது என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொன்னோம் இல்லையா ஜீவாத்மாக்கு எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொன்னோம் சரியா. இப்ப மாற்றம் இல்லாத வஸ்து நான் உன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப என்ன அது இது வரைக்கும் தெரியாம இருக்குது இப்ப தெரிஞ்சிருக்கு, இதே ஒரு சேஞ்ச் கரெக்டா. இது வரைக்கும் தெரியாம இருந்து இப்ப தெரிஞ்சிருக்கு, இதுவே ஒரு சேஞ்ச். அதனால இல்ல இல்ல இப்படி இப்படி விவகாரம் பண்ண முடியாது. அதனால நம்ம தெரியறது எல்லாமே பிரகிருதிக்கும் சாங்கியம் மாதிரி சொல்லிடுறோம். இன்டர்னலா பார்த்தா ஜீவாத்மா சாட்சி மாதிரி இருந்துருக்கு, அதுக்கு எந்த ஞானம் ஏற்படல, ஏற்படுறதுனா பிரகிருதிக்கு நிர்வாகம் பண்றோம், அப்புறம் அதையும் டிலே பண்ணுறோம் அது வேற. இப்ப நீங்க பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னு முக்கியம். அதாவது நம்ம அடுத்த வாரம் தோஷத்தை வர முடியல, பட் நம்மளும் அத சரியா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. அதுக்கு சொல்ற நமக்கு சுபாவத்துல மாற்றத்தை ஒத்துக்கிட்டோம், அவன் சொரூபத்துல எந்த மாற்றமும் கிடையாது. பட் தெரியுது தெரியாம போட்டு சுபாவத்தை சேர்ந்ததை தவிர அந்த சொரூப ஞானத்தை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இந்த சொரூப ஞானத்துக்கு என்ன வேலைன்னு சொன்னா, அந்த சொரூப ஞானத்துக்கு எப்பயும் சொரூபத்தை மாத்திரம்தான் காண்பிக்கும். சுபாவ ஞானம் என்ன பண்ணது கேட்டா, தன்னை ஒழிய அதை தவிர்த்து மிச்சலாச்சும் காணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ரெண்டு விதமான ஞானம் இருக்கு, ஒண்ணு சொரூப ஞானம், அந்த சொரூப ஞானத்துல சூரியன்ல இருக்க பிரகாசம் மாதிரி அந்த பாக்குறப்போ வந்து, அப்ப அது செல்ஃப் இலுமினேட்டிங்கா ஆத்மா என்ன பண்றது தான் இருக்குன்னு தானே காட்டிக்கிறது. இப்ப அந்த ஞானத்தை வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் பார்க்கல, மிச்சத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுபாவ ஞானம் வந்து பதிலளிக்கிறது, அதான் தர்மபுத்த ஞானம் சொல்றோம். இப்ப ரெண்டு ஒத்துந்து இருக்கிறதுனால சொரூப ஞானத்தை எப்பயும் என்னைக்கு மாற்றமே கிடையாது. மனுஷன் சுபாவ ஞானத்துல தான் மாற்றம் இருக்கு. இட்ஸ்னோட ப்ராப்ளம். அந்த மாற்றமானது சுத்தியானது அந்த மாற்றத்தை இல்லைன்னு சொல்லலை. சுத்தி எந்த மாற்றத்தை இல்லைன்னு சொல்றதுன்னா ஸ்வரூபத்தில் எந்த மாற்றம் கிடையாது அப்படின்னு. அதனால இங்க என்ன சொல்ற, பிரபா பிரபாவத்தோகோ, பிரபானா அந்த ஒளி, பிரபாவத்தின அந்த ஒளி உடையவன். அப்ப ஆத்மா ஞான சுரூபம் பிளஸ் அவனுக்கு சுபாவ ஞானமும் ஒண்ணு இருக்கு. இவ அவஸ்தானம் சேனு இந்த ஆதித்யத்தில் போட்டதுனால இது விஷ்ணுதாபுரனுக்கு இங்க சாதகமா இருக்குன்னு காண்போம். ஆதித்யத்தில் ஏன் சொன்னார்னா, எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் என்ன சொன்னா, ஆதித்யனுக்கு சுரூபம் ஒண்ணு இருக்கு, அது தவிர ரேஸ் இருக்கு, அதான் சுபாவம். அது மாதிரி ஜீவாத்மாவும் பிரகாசிப்பான், அவனுக்கு சுரூப ஞானம் இருக்கும், சுபாவ ஞானமும் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாம பிரகாசிக்கும்னு சாதிச்சார். தத்தையேவ சம்சார தசாயாம் ஞானசிய கர்மனா சங்கோச்சக, மோஷ தசாயாம் விகாசஸ்ய உபபன்னஹ. அதனாலேயே என்ன புரிஞ்சதுன்னு கேட்டா, சம்சார தசையில இவன் அஞ்ஞானியா இருக்கான், மோஷ தசையில ஞானியா இருக்கான்னு சொல்ல முடியாது. மிச்ச சம்பிரதாயம் சொல்ல முடியாது. அத்வைத்தி குறிப்பா அர்த்தமா வச்சுக்கோ, அவன் எப்பயுமே பிரம்மமாவே இருக்கான்னு சொன்னா அப்ப அவனுக்கு எப்பயுமே பந்தம் வரவே முடியாது. அதான் அவளை சொல்றான், அதாவது நாங்க சொல்றோம் பந்தம் வரவே முடியாது, எல்லாம் மாயேன்னு. ஆனா அந்த மாயைக்குலாம் இங்க ஸ்கோப் கிடையாது, வேதத்துல சொல்லல மாயெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அதனால அது என்ன விவகாரத்தை, இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, போனாடி சொன்ன நினைக்கிறேன், மூணு பிரமாணம் இருக்கு, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் சொல்லு, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம். இந்த மூணு பிரமாணத்துக்கும் ஸ்கோப் வேற வேற, ஸ்கோப் வேற வேற. மூணு பிரமாணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சுத்தியும் சொல்றது வச்சுக்கோம், அங்க பிரத்யக்ஷம் தான் பிரமாணம் ஜாஸ்தி. நெருப்பு சொல்றது, நெருப்பு சொல்றத நம்மளே சொல்ல தெரியறது. அப்ப சுத்தி வந்து நெருப்பு சொல்லுன்னு சொன்னா வச்சுக்கோம், அப்ப சுத்தி வந்து இது பிரமாணமா எடுத்துக்க முடியாது, ஏன்னா நெருப்பு நமக்கே தெரியறது. அப்ப தெரியாத விஷயத்த வந்து காட்டுறது சுத்தியுடைய ஸ்கோப், தெரிஞ்ச விஷயத்தை சொல்றது கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்லிருக்கானா, தெரிஞ்ச விஷயத்த சுத்தி நெகேட் பண்ண முடியாதுன்னு. ஏழு பேர் இதான் இருக்கும், ஏழு பேர் நெருப்பு பத்து பார்த்தா நெருப்பு சொல்றது, சுத்தி வந்து நெருப்பு நான் ஜில்லை நெருப்பு சொல்லி வச்சுக்கிட்டோம் சொல்றதுன்னு வச்சுக்கிட்டோம், அப்ப அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு சித்தமா இருக்கக்கூடிய விஷயத்த சுத்தி வந்து டினை பண்ணிருக்கனா அந்த சுத்தியே பின்னு தந்தோம், புரிஞ்சுங்களா? இப்படிதான் நிர்வாகம் பண்ணல ஒரு முறை இருக்கு. ஆச்சா இது எதுக்கு சொன்னோம்னா, இப்ப பிரத்யத்துல பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தை சுத்தி மாயன்னு சொல்றது, அந்த மாயினால பிரபஞ்சமே, மாயினால் பிரபஞ்சம் தோன்றது, அது போயத்தன பிரபஞ்சம் போச்சுன்னு சொல்ல முடியாதுன்னு இவ்வளவு நிர்வாகம். அதாவது எதுக்கு சொன்னா, த வேர்ல்டு இஸ் ரியல் ஃபார் எவர், ஏன்னா அனுபவ சித்தம் அப்படின்ற துவைத்திகளுடைய வாதம், விசிஷாதிகளுடைய வாதம். அத்வைதிகள் என்ன பண்ணதுன்னா, சுத்தியுடைய பலத்தை அவ அண்டியும் வெயிட்டேஜ் கொடுக்குறா, கொடுத்துட்டு பிரத்யத்தில் ஏற்படக்கூடிய அனுபவத்தையும் சுத்தியானது அப்படின்னா எல்லாம் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி தள்ளி எமோஷன்ல எல்லாம் பார்த்தா வச்சுருக்கோம். அவள் அவளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த அவ மாடிப்பேன் பண்ணுற மாதிரி தான் தோணும். அதை நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது, கண்டிப்பாக அது அப்பியர் ஆகும், பிரமாணத்தையோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கோ அந்த மாற்றின மாதிரி தோணும். பட் அதை சமர்த்தனம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவாவாளுக்கு அவா சொல்றதை வந்துச்சு. நம்ம போய் அவளை அவன் நம்பிக்கையெல்லாம் மாற்ற முடியாது, இதுனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவா சொல்றதை அவள் தெரிஞ்சுக்கணும். அப்படி எடுத்த இடத்துல அந்த கிடைச்ச சான்ஸில் தசைகள் என்ன பண்ணிட்டு ரெண்டு விஷயத்தை சொன்னார், சுபாவத்தில் சேஞ்சு நம்ம ஒத்துக்கிறோம், மோட்சம் அடைஞ்ச பிரகாரம், மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சுபாவத்திலேயே ஒரு ஜீவாத்மாவுக்கு மாற்றம் கிடையாது. சுத்தி சொல்றது ஜீவாத்மா பந்தனா இருக்கான், பத்த தசை இருந்துச்சு அவனுக்கு ஞான சங்கோச்சம் ஏற்படுறதுன்னு சொன்னா அது சுபாவ ஞானத்தில் தான் சங்கோச்சம், ஸ்வரூப ஞானத்துல சங்கோச்சம் கிடையாது. அதே மாதிரி அவன் சர்வஜானா இருக்கான்னு சொன்னான்னா அதுக்கு என்ன காரணம், சுபாவ ஞானமானது விகாசம் தடையிறது, ஸ்வரூபமான சிறந்ததாக இருக்கும், ஸ்வரூபம் வந்து விருது ஆகாது, ஏன்னா ஜீவாத்மா அனுஸ்வரூபம் தான். இருந்தாலும் அவன் சர்வஜானா ஆக முடியும் எப்படின்னு சொன்னா அவன் சுபாவ ஞானமானது எல்லாத்துக்கும் ஸ்பெண்டா இருக்குன்னு என்ன ஆகுமா, பிரபத்தி பண்ணுச்சு இது வரைக்கும் சம்பாதிச்சு வைக்கப்பட்ட வாசனைகள் இருக்கணும், அது அனந்த கோடி. இப்ப நம்ம இந்த பிரபத்தியை ஒரு பண்ணில் வச்சுருந்தோம், நம்ம சுற்றி பிறந்துட்டே இருக்கோம். எது ஏன் அந்த அனந்த கோடி வாசனைகள் நம்ம தீர்த்தி நம்மளை பிறக்கிறதுக்கு நம்மளை வச்சுட்டே இருக்கோம். பிரபத்தி பண்ணதுனால என்ன சொல்றாரு கேட்டா, என்ன பிலீஃப், என்ன மகாவிஸ்வாசம் தான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஜென்மா ஒரு டைம் ஸ்பேண்ட் இருக்கணும், லைஃப் இருக்கணும், அதை அதை விட்டுட்டு எல்லா கர்மாவும் போறது. அப்போ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் அத்வைதம் சே அத்வைதமாக சே சத்வதத்தின் சொல்லும்போது அவன் ஆயுதம் மீன் பண்ணான், தே ஆல்சோ சே தட் தட் யுவர் சிட்டிங் இஸ் சே. அதே மாதிரி பிரகதி ஆண்டில் தான் அவன் போனான். அப்பா போனா கூட நீதான் தர்மம் சொல்றார், என்ன சொல்லலையா? அவாய் இல்ல, ஞானத்தை எடுத்துட்டா கூட என்ன இருக்கு, அவர் சொன்ன வீட்டுல குரு உபதேசம் அவங்க கர்மாவெல்லாம் போயிடுறது, கர்மா போனா மோட்சம் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். இருக்கே மோட்சம் இருக்கு, மோட்சம் தான் அது மோட்சம் இல்ல. மோட்சம் அதாவது என்ன கிடையா, எல்லா பதங்களும் எல்லாரும் ஒத்துக்கிறோம். இப்ப பிரம்மந்த பதத்தை அவளை வந்து நம்மளும் ஒத்துக்கிறோம், ஆனா அந்த பிரம்மம்னா என்னன்னு டிஃபரன்ஸ். அது மாதிரி அவளை மோட்சம் வந்து நம்மள மோட்சம், இப்ப ஜீவன் முக்தி வந்துக்கிறாள், ஜீவன் முக்தம் என்ன மோட்சம் தானே, அது மோட்சம் தானே, மோட்சத்தை ஒத்துக்கிறா. பட் அவர் கேள்வி என்னன்னா, தத்தம்ம செய்தியும் அவனும் மோட்சத்தை அடையலன்னு சொன்னா அந்த சொல்றா, நீ பிரம்மம் தான் சொல்றான் பிரம்மமா, அதாவது அதாவது சொன்னா எனக்கு அதை அந்த சொல்றது கஷ்டம், நீயும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் விட்டு பிரம்மமா ஆரம்பி சொல்றோம், நம்ம வந்து எப்படி பிரம்மமா ஆரம்பி சொல்றது இல்லை. மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த லோகத்தை விட்டுட்டு அபராசிதமான லோகத்துக்கு போய் அங்க போய் பெருமாளுக்கு வெங்கடம் இந்த பக்கதாசம் இவருடைய நிர்வாகம். அதனால நம்ம பிரபத்தி பண்ண என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மா போக இதுக்கு பாஸ்ட் கலெக்ஷன் பண்ணலாம், அசிமேஷன்லாம் ஆசை ஆகிறது. இந்த ஜென்மாவுக்கு என்ன கர்மா தேவையோ அது மட்டும் இருக்கு, அதை அனுபவிச்சுட்டு நம்ம வந்து மோட்சத்துக்கு நாள் மோட்சத்துக்கு போறோம். பிகம் ஒன் வித் காட், வேர் ஆல்வேஸ் விசிங் நாட் ஒன்லி வித் ஃப்ரம் காட் ஃப்ரம் அதர் ஜீவா தான் சார். அங்கே போனாலும் தனித்தான் இருந்து இருப்போம்னு சொல்கிறேன். தவானே சொல்றேன் சொன்னா, எங்கேயும் போக முடியாது, பிரம்மத்துக்கு தனி இடம்லாம் கிடையாது, இருக்கிறதே பிரம்மம் தான், இருக்கிறதே பிரம்மம் தான், அது எங்கேயும் போக வேண்டாம். அவளை அவளை பொறுத்தவரைக்கு என்ன கேட்டா, அப்படியே பிரம்மம் ஆயிடுறான், தான் பிரம்மத்தை காட்டிலும் வேறு இல்லை என்பதை உணர்கிறான்னு சொல்லணும். அதான் அவளுக்கு டிஃபரன்ஸ், பிரம்மத்தை காட்டிலும் நான் வேறு இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணணும். நானும் தம்மம் ஒன்று கூட சொல்றாரு, நான் தம்மத்தை காட்டிலும் வேறு இல்லை தத்துவம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு அவளுக்கு நிர்வாகம். அப்புறம் அவளை கர்மம் பண்ண முடியாது, அந்த ஞானம் ஏற்பட்டு வச்சுருந்தோம், அந்த ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா அவனால் கர்மா பண்ண முடியாது. அந்த ஐடியல் ஸ்டேஜில் இன்ஸ்டன்ட் இது இங்கே தொட்டி கொளுத்துற மாதிரி அவனால ஒத்துட்டுக்கா. சரி நமக்கு அதாவது நம்ம பீங் அட் அவர் லெவல் நம்ம யாரும் கற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா நம்ம லெவலுக்கு எல்லாரும் பிரிவாக தான். அவா சம்பிரதாயத்தில் நம்ம வச்சுட்டு இருக்கோம், மந்த சம்பிரதாயம் நம்ம வச்சுருக்கோம், அந்த பாத்திரம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சரி எல்லா விறகட்டையும் போடுறேன்னு கொடுத்துடாது, அந்த அந்த விறகு கரெக்டாக அந்த ஸ்டேட்டில் இருக்கணும், கொடுத்துனா பத்திக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கணும். அந்த பிரம்மஞானத்தை ரிலீஸ் பண்ண இல்லை கண்டிஷன்ஸ் இருக்கு, சும்மா யார் வேணால் போகிற போக்கில் தத்துவம் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஞானம் அப்படி சொல்லலாம். அந்த பிரம்ம நிலையில் இருக்கக்கூடிய குரு அவன் சிஷியருக்கு ரெடியாக இருக்கான், ஜஸ்ட் நீங்கள் பேக்கெட் ஃபுட்டு மாதிரி அந்த இதை ஸ்பீச்சாக போடுவாங்க, அது மாதிரி அவனுக்கு அந்த சிஷியில் அவன் இருக்கணும். அந்த கண்ணம் சுத்தியாக இருந்து வைராகியம் எல்லாம் இருந்து இருக்கக்கூடிய சிஷியனிடத்தில் சொத்தப்படுத்தும் சொன்னவனே அவனுக்கு இங்கே சிக்னேட்டு ஹைலி என்ன பண்றோம் இன்ஃபிளேம் வந்து வெங்கடேசாய வேதாந்த குரலே நம.